വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യസ്യ വാഗ്വൃത്തായ രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ബ്രഹ്മയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീശൈലവംശാത്മപിതാമഹസ്യ ശ്രീവാസസൂരേ കരുണീകപാത്രം ശ്രീദേവനാഥാര്യകപാർത്ഥബോധം രാമാനുജാര്യം ഗുരുവര്യമീഡേ. പിതാമഹസ്യാപി പിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശൈലപൂർണ്ണായ നമോ നമസ്ത. ഭുജന്തം രാമ രാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരുഹ്യ കവിതാശാഖം വന്ദേ വാൽമീകി കോകിലം വാൽമീകേയം മുനിസിംഹസ്യ കവിതാ വനചാരിണ ശൃണ്വന് രാമകഥാനാദം കോ ന ജാതി പരാങ്കതിം യപിബന് സതതം രാമചരിതാമൃതസാഗരം ഉതൃപ്തസ്ഥം മുനിം വന്ദേ പ്രാചേതസമകല്മഷം ഗോഷ്പതീകൃതമാരാശിം മഷകീകൃതരാക്ഷസം പ്രാപായണ മഹാമാലാരത്നം വന്ദേ നീലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീ ശോകനാശനം കപീശമക്ഷഹന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവം മാരുതിതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാതാത്മജം വാനരയൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. ഉല്ലംഘസിന്ധോ സലിലം സലീലം ശോകവന്ധിഞ്ജനകാത്മജാജാഹാം ആദായ തേനൈവ ദദാഹലങ്കാം നമാമി തം പ്രാഞ്ജലിരാഞ്ജനേയം. ആഞ്ജനേയമതി പാടലാനന്ദം കാഞ്ചനാദ്രി കവനീയ വിഗ്രഹം പാരിജാത തരമൂലവാസിനം ഭാവയാമി പവമാനനന്ദനം. യത്ര യത്ര രഘുനാഥ കീർത്തനം തത്ര ദത്തഗതമസ്തകാഞ്ജലിം ബാഷ്പമാരി പരിപൂർണലോചനം. മാരുതി നമുത രാക്ഷസാന്തകം വേദവേദ്യേ പ്രേമം ശ്രീജാതേതരഥാത്മദേ വേദ പ്രാചേതസാദാസീത് സാക്ഷാദ് രാമായണാത്മന. തതുപഗത സമാസ സന്ധിയോഗം സമമധുരോപനതാർത്ഥവാക്യബദ്ധം രഘുവരചരിതം മുനിപ്രണീതം ദശശരദത്തവധം നിശാമയധ്വം. ശ്രീരാഘവം ദശരഥാത്മജമപ്രമേയം സീതാപതിം രഘുകുലാന്വയരത്നദീപം. അജാഹാനുബാഹുമരവിന്ദദലായതാക്ഷം രാമം നിശാചകരവിനാശകരം നമാമി. വൈദേഹി സഹിതം സുരദ്രമുതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ സുസ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനസേ തത്വം മുനുഭ്യ പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദിഭിഃ പരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം. നേരത്തെ ദിനം വാൽമീകി ഭഗവാൻ നാരദ മഹർഷിയെ കേൾവി കേട്ട വിഷയത്തെ പാത്തോ തപസ്വാധ്യായ നിരതം തപസ്വി വാഗ്യതാം വരം നാരദം പരിപപ്രക്ഷ വാൽമീകി മുനിപുങ്കവം என்னென்ன கேள்வி கேட்டு என்பதையும் பார்த்தோம். ஓன்மஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு ஆரம்பிச்சு கஹா கஹான்னு சொல்லி யார் யார் யார்னு சொல்லி விசேஷ குணங்கள் உலகத்தாரால கொண்டாடக்கூடியதான விசேஷ குணங்களை உடையவர் யார் என்பதை கேட்டார். அவர் அந்த இடத்துல சொல்லச்சே சொன்னோம், கஹான்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யாருன்னு சொல்லணும்னு, இந்த குணங்கள்லாம் இருக்கிறவா யாருன்னு இந்த லிஸ்ட் போட்டு சொன்னா போருமே, ஒவ்வொன்றுத்துக்கும் கஹா கஹான்னு சொல்லி சொல்லிருக்கே. கோன்னத்தின் சாம்பிரதம் லோகே குணவான் கஹா குணவான் கஹா வீரியவான் கஹா தர்மஜா கிருதஜ்ஞ சத்யவாக்கியா திருடவிரதா கஹா சாரித்ரேண யுக்தா கஹா சர்வபூதேஷு ஹிதா என்றெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் கஹா கஹான்னு சொல்லியிருக்கே, என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒரு கால் இந்த குணங்கள்லாம் ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு குணம் விசேஷமா இருக்கலாம், அதுக்காக அதை சொல்லிருக்காரா என்று கேட்டா அப்படி இல்ல. எத்தனை நல்ல குணங்களும் சிறப்பான குணங்கள் எல்லாம் யாரை சார்ந்திருக்கும், ஒத்தரை ஒத்தர் யாரை இருந்துருக்க யாரை சார்ந்திருக்கும் என்பதை குறிப்பதற்காக தான் இப்படி சொன்னார் என்று சொன்னார். இப்படி கேட்டதுக்கு அவர் வால்மீகி பகவான் கேட்டதுக்கு நாரதர் சொல்றார், ருத்வா செய்தது த்ரிலோகஜ்ஞா வால்மீகி நாரதோ வச்சா என்பதாக. நாம் கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்டோம்னாக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றவா தகுந்த பதில் தெரிஞ்சவாழ்ந்துட்டு கேட்டபோதுதான் நமக்கு தகுந்த பதில் வரும். கோவில்ல உற்சவம் எப்படி நடந்ததுன்னு கேட்கணும் என்று சொன்னோம்னா, கோவிலுக்கே போகாதவனை பார்த்து கோவில்ல உற்சவம் எப்படி நடந்ததுன்னு அவனுக்கு என்ன தெரியும், நீ உற்சவத்துல என்ன விசேஷம்பா, இந்த பொங்கல் உற்சவம் நடந்துட்டு இருக்கு இப்போ, இல்ல இன்னைக்கு உற்சவத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு ஆச்சரியமா சேர சேர்னு சொல்லி சொல்றான், எதனா பண்ணலாம். அதை அனுபவிக்கிறவாழ கேட்டோம்னாக்கா அதுக்கு பதில் சரியா வரும். அதை விட்டுட்டு கோவிலுக்கே போகாத ஒருத்தனை பார்த்து உற்சவம் நடந்ததுன்னு என்னத்த சொல்ல முடியும், அவன் என்ன பதில் சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல நாரத பகவான பார்த்து கேட்டிருக்க வால்மீகி, அந்த நாரதரை பார்த்து கேட்டவர் இவர் தான் ஆப் பர்சன், சரியான பர்சன். என்ன இவருக்கு த்ரிலோகஜ்ஞான், இவ மூன்று லோகத்திலையும் இருக்கிறவாளை பத்தி மொத்த பேரை பத்தியும் மொத்த விஷயமும் தெரியும். ஆகையால திரிலோகஜராக இருந்திருக்கிற நாரதர் இதுக்காக பதில் சொல்றாராம், ஸ்ருத்வா செய்த திரிலோகஜா வால்மீகேகே நாரதம் நாரதா வச்சா ஸ்ருயதாம் இது சாமந்தையா பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். இதுக்காக ஒன்னும் குறையே படலையாம், ரொம்ப சந்தோஷமா பதில் சொல்றாராம். இப்பேற்பட்ட கேள்வியை கேட்கிறவாளே யாரும் கிடையாது, ஊர்ல யார் நல்லவாளா இருக்கான்னு கேக்குறாரு. அந்த வார்த்தை இருந்துருக்க யாரும் கேட்க மாட்டா, தான் தான் நல்லவனாதான் எல்லாரும் நினைச்சுப்பாளே தவிர, இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டிருக்கேன்னு ஒரு சந்தோஷத்தோட பதில் சொல்றாராம். ஆகையால இது சந்தோஷம் வேணும், இந்த பதில் சொல்றதுலயும் ஒரு சந்தோஷம் வேணும் அதுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உனக்கு சொல்றேன் நானு, நீ கேட்ட கேள்வியில வால்மீகி கேட்ட கேள்வியில அதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு. இது பகவோ துர்லபா ஏ துவயா கீர்த்தி தான் குணாகான்னு நீர் இப்ப வால்மீகி சொன்னேற, இந்த குணங்கள்லாம் ஒவ்வொரு குணமும் ஒரு குணம் ஒத்தரண்டா இருக்கிறதே விசேஷமா இருக்கும், அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா துர்லபமா இருக்கக்கூடிய இத்தனை குணங்களும் சேர்ந்தவா யாரானா ஒருத்தர் இருக்கான்னு இப்படி கேள்வி கேட்டாரே, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருந்துருக்கு. அவர் யாரு அப்படின்னா, இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமஹா நாமதனே ஸ்ருதா, இக்ஷ்வாக்கு வம்சத்துல அவதாரம் பண்ணவராக இருந்துருக்கிறார் ராமர் அவதார தான். நீ சொன்ன இத்தனை குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்துருக்கிறவ, இத்தனை குணங்களும் ராமரை அடைந்துதான் நிரம்பெறுகின்றன என்று ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை மொத்தம் சொல்லிட்டு வர்றார். இது ஒரே வார்த்தை சொல்லிட்டா போற மூல்யம், ஆனா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஆகணும். அது எப்படி ராமரிடத்துல இத்தனை குணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெரியணும். அதற்காக ராமாயண விற்த்தாந்தம் மொத்தத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறார். அந்த ராமாயண விற்த்தாந்தம் மொத்தம் சொல்றதுனால அந்த முதல் சர்க்கத்துக்கு 100 ஸ்லோகத்தை கொண்ட அந்த சர்க்கம் இதுக்கு சங்கேப ராமாயணம் என்றே பேரு. இந்த சங்கேப ராமாயணத்தை ராமாயணம் முழுக்க செய்து கேட்டா கூட பரவாயில்ல, இந்த சங்கேப ராமாயணத்தை நித்தியம் சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க ராமாயணம் சேவிச்ச பலன் நமக்கு வருமா, அது இதம் பவித்ரம் பாபக்ரம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்படே திராமச்சரித்தம் சர்வ பாப்பையும் பிரமுச்சதே. இந்த சங்கேப ராமாயணத்தை நாம சேவிச்சுட்டு வந்தோமானாக்க, நித்தியமா சேவிச்சுட்டு வந்தோமானாக்க, சர்வ பாப்பைகி பிரமுச்சதே, எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் நாம விடுபட்டுறோமா. அப்படியே திருத்தகப்புனார் நித்தியம் தீர்த்தாமடிட்டு வரச்சே குளத்திலேருந்து வரச்சே உறக்க இந்த சங்கேப ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லிட்டோம் சொல்லிடுவார். இந்த 100 ஸ்லோகமும் அவ்வளவு உபஸ்தி அவருக்கு, அது அந்த கேட்கறதுக்கே பாட்டியே கேயே திறமைன்னு சொல்லிட்டு அது படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு எல்லாம் அழகாக இருந்துருக்குன்னு சொல்ற மாதிரி, அந்த கேட்கறதுக்கே ஊருக்கே ஒரு சோபையை கொடுக்கற மாதிரி இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு எழுந்துடுவார். அதுவும் மார்கழி மாசத்துல இந்த குளிர்ல தீசா மாடிட்டு எழுந்து வரச்சே இது சொல்லிட்டு வந்தா ஒரு குளிரும் தெரியாது, அப்படி அவருக்கு ஒரு இது இந்த ராமாயணத்துல ஈடுபாடு. அந்த ராமாயணத்தை இத சொல்லி முடிச்சுட்டார். முடிச்ச உடனே நாரதரை இவர் அனுப்பிச்சு வைக்கிறேன் வால்மீகி பகவான், ரொம்ப சந்தோஷப்படுறேன். பூஜையாமாஸ் தர்மாத்மா சஹசிஷ்யோ மகாமுனிஹி. அந்த நாரதரை பூஜை பண்றது தான் மாத்திரம் இல்ல, அவருடைய சிஷ்யரையும் கூட அழைச்சிருந்து கூட சேர்த்துண்டு ரெண்டு பேருமா சொல்லி வைக்கிறார். யதாவத் பூஜிதஸ்தேன தேவரிஷி நாரதஸ்ததாம் ஆபிருச்சைவா அபியனுஜாதா சஜகாம விஹாயசம் அப்படின்னார். யதாவது எப்படி பூஜை பண்ணமோ அந்த மாதிரி பூஜை பண்ண பிற்பாடு ஆபிருச்சிய அபியனுஜாதா அப்படின்னார். நாரத பாரு கேள்வி எல்லாம் கேட்ட, அதுக்கு பதிலாம் சொல்லிட்டேன், உனக்கு திருப்தியா, நான் போயிட்டு வரட்டுமா? ஒருத்தர் வந்த இது ராமாயணம் மொத்தம் உலக வழக்குல நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிக்கிறது தான் ராமாயணம்ன்றது. ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒவ்வொன்னு இருந்துருக்கு. இது என்னத்துக்கு இவ்வளவு வார்த்தை பெருசா சொல்லிருக்காரு அப்படின்னா, ஆமா நாம எப்படி ஒரு ஆத்துக்கு அதிர்ச்சியா ஒருத்தர் ஆத்துக்கு போனோமானாக்க நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிக்கிறேன். தம்பாட்டுக்கு ஏதோ சொல்லியாச்சுன்னு தம்பாட்டு சொல்லாது கொள்ளாது ஏந்து போக கூடாது. அவருன்ற சொல்ற வால்மீகின்ற சொல்றேன், நீ கேள்வி கேட்டதெல்லாம் உனக்கு திருப்தியா போயிட்டா, நான் கிளம்பி போயிட்டு வரட்டுமா? அபியனுஜாதா சரி நேரம் போயிட்டு வரோம்னு அவர் சொன்ன பிறகு சஜகாம விஹாயசம் அவர் ஆகாசத்தை நோக்கி கிளம்பி போனார் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார், இதுவே ஆசை போட்டுன்னு இருக்கார் வால்மீகி பகவான். இதையே நினைச்சுட்டு இருக்கார், நினைச்சுட்டு சரி அடுத்தது மாத்தியானிக்கு ஸ்நானம் பண்ணணும். இது பஞ்சகால பாராயணம்னு சொல்றவா மகர்ஷிகள்லாம் எல்லாருமே அஞ்சு காலம், அதாவது ஒரு ஒரு தினத்தை அஞ்சா பிரிச்சு அந்த ஒவ்வொரு காலத்திலயும் பகவத ஆராதனை ரூபமாக நாம காரியங்களை பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த பிமாலை பிராம்ம முகூர்த்தத்துல ஏந்திருக்கணும், அந்த வேளையில இருந்த பிற்பாடு அதுல இருந்து நாம சரீர சுத்தி பண்ணிட்டு பல் தேய்க்கிறது ஸ்நானம் பண்றது இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண சந்தியாவந்தநாதிகள்லாம் பிராத்த சந்தியாவந்தநாதிகள்லாம் பண்றது பண்ணிட்டு பெருமாளிடம் பெருமாளிட போய் சேவிக்கிறது இது வரைக்கும் அபிகமனம்னு சொல்றது. அதுக்கப்புறமா பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான உபகரணங்களை சேர்க்கறது இதுக்கு உபாதானம் அபிகமன உபாதானம்னு பேரு. அதை சேர்க்கிற பெருமாளுக்கு திருத்துழா ஏழை பண்றது துளசி ஏழை பண்ணி வைக்கிறது இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து உண்டாருது. அந்த திரவியத்தை சேர்க்கறது அந்த உபாதான காலத்துல தான் காலக்ஷேபம் சொல்லுவார். இந்த வேதாந்தாதி காலக்ஷேபம்லாம் சொல்லுவார் அபிகமான உபாதானம். மறுபடியும் அதுக்கு அடுத்தது இஜ்ஜியன்றது மத்தியானம் பண்ண வேண்டிய காலம். அந்த மத்தியானம் மறுபடியும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு இஜ்ஜாராதனம் பண்ணுவார். அப்புறமா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு யாகம் அனுயாகம். யாகம்ன்றது பகவத ஆராதனம், அனுயாகம்ன்றது யாகத்தோட கூட சேர்ந்து பண்றது. அது பண்றதுன்னு நாம சாப்பிடறது இப்படி இது எப்படி சாப்பிடணும் என்னென்னலாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சோதோகனம் மாத்திரம் வாசல்ல வந்து பிரதீட்சிக்கணுமா, நம்ம திருவாராதனம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட போறதுக்கு முன்ன ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற நாள் எவ்வளவு நாள் ஆகுமோ அவ்வளவு நாள் வாசல்ல வந்து ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அதிதிகள் யாரானா வந்திருக்காளான்னு பார்த்து பிரதீட்சிச்சுட்டு இருக்கணுமா, அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள போய் சாப்பிடணுமா, ஆராதனை ஆயிட்டு உடனே சாப்பிட்டோம்னு நாம சொல்லக்கூடாது என்பதாக சொல்றேன். இது அடுத்ததுனா அடுத்தது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்ன்றது இந்த காலத்துல இது முடிஞ்ச பிற்பாடு மத்தியானத்துக்கு அப்புறம் பட்டன் தூங்கக்கூடாது. தூங்காத நம்ம கிரந்தங்கள்லாம் சக்ஷிஷ்யாளுக்கு பாடம் சொல்லணும். இதுக்கு கிரந்த பிரவர்த்தனங்கள்லாம் சம்பிரதாய பிரவர்த்தனங்கள்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி சாயம் சந்தியாவந்தன வரைக்கும் பண்ணிட்டு ராத்திரி யோகம். இந்த யோகத்துல என்ன பண்றதுனாக்க இந்த நாம நம்ம இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சுட்டு வந்து இது தூங்குறதுன்னு சொல்லக்கூடாது, சமர்ப்பிச்சுட்டு அவர் இதுவாக பாத்துக்கிறதா சொல்லி அபீதிஸ்தவம் சரணாகதி கத்தியம் வைசி வைகுண்ட கத்தியம் இதெல்லாம் அனுசந்தானம் பகவத்யான சோபானம் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். இப்படி ஒரு நாள அஞ்சு விதமாக பிரிச்சு பஞ்ச நாம அனுஷ்டானத்தை செய்யணும். எல்லா காலமும் பகவத் கைங்கரியபரமாக பண்ணணும் என்பதாக பாஞ்சராத்திராதிகள்ல சொல்லி அது ஆன்மீகத்திலையும் சொல்லியிருக்கா. இந்த வால்மீகி மகர்ஷியும் தன்னுடைய நாள்ல மூணாவது இப்ப என்ன உபாதான காலத்துல வந்து நாரதர் சொல்லியிருக்கார் மாத்தியானிகத்துக்காக போற அந்த மாத்தியானிகம் பண்றதுக்காக மாத்தியாங்க தமசா தீரம்னு இடம் அந்த கங்கையினுடைய ஜலம் அந்த கங்கையினுடைய கால்வா பெறுகிறது அந்த இடத்துல போறவ அங்க போய் தமசா தீரத்துக்கு போய் தீர்த்தமாடணும்னு பாக்குறேன். அந்த தீர்த்தத்தை பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு சந்தோஷம் வருதான். அவர் சிஷ்யரோட கூட போறார். அந்த சிஷ்யர் பரத்வாஜர் தான். அந்த பரத்வாஜரோட கூட போய் ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான் இந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருத்தான். இது எப்படி பாரு இருக்கு பாரு, இந்த இடத்துல தீர்த்தம் எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னா, அகர்த்தமும் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிசாமையன். குளத்துல இறங்கி தீர்த்தாமல் சேர் இல்லாத இருக்கணும், சேரா இருந்தா தீர்த்தாமடுறதுக்கே நமக்கு பிடிக்காது. அகர்த்தமும் இதம் துளி கூட கர்த்தமும், அதாவது சேர் இல்லாத இருந்துருக்கு, அதோட இல்லாத சில சமயம் சேர் இல்லாத இருக்கலாம் ஜலம், ஆனா கூட ஜலம் தெளிவா இருக்காது. இது ஜலம் ரொம்ப தெளிவா பரிசுத்தமா இருந்திருக்கு, இது எப்படி இருந்திருக்கு என்று கேட்டோம்னா, சன்மனுஷ்ய மனோயதா சத்துக்களாக இருந்திருக்கிற மனுஷாளர்களுடைய அவளுடைய மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, கலக்கம் இல்லாமல் எப்பவும் தெளிவாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த தீர்த்தம் இருக்கு, போறோம் நம்ம வேற எங்கேயும் போவோம்னா இங்கேயே மாத்தியான ஸ்நானம் பண்ணலாம் என்பதாக சொல்லி சொல்ற. அப்போ அவர் கேக்குற நெசிதாம் கலசஸ்தாத்தா தெய்யதாம் வல்கலம் மமான்னா, இங்க இருந்து சீதாமரத்து கூட கமண்டல் எடுத்து போயிருக்கிறோம், இல்ல கமண்டல் வச்சுட்டு கலசத்தை வச்சுட்டு எனக்கு துணி கொடு அப்படின்ற, என்ன துணியை கொடுக்கறது, அந்த ஸ்நான சாட்டிய கொடுக்கறது. நாம உடுத்திட்டு இருக்கிற துணியோட சீதாமட கூடாது, குளிக்கிறதுக்காக தனியா ஒரு துணி வச்சுக்கணும், அதுக்கு ஸ்நான சாட்டின்னு பேரு. அந்த ஸ்நான சாட்டியை கொடு, அதை உடுத்திட்டு நான் சீதாமடுறேன் என்று சொல்ற. இதெல்லாம் எப்படி நாம நடந்துக்கணும்ன்றத காண்பிக்கிற ஒரு விஷயம். இப்படி அந்த இடத்துல தீர்த்தமாடுறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு பண்றார் பரத்வாஜரும் அப்படியே பண்றார். எத்தனையோ சிஷ்யர் வால்மீகிக்கு இதுல பரத்வாஜர் பிரதானமான சிஷ்யர், அவரை விட்டு பிரியாதவராக இருந்துட்டு இருக்கார். இதெல்லாம் ஆன பிற்பாடு அப்படியே பாக்குற தீர்த்தமான பிற்பாடு இங்க பார்த்தோம்னா எல்லாம் காடு, அந்த காடெல்லாம் ரொம்ப அதி மனோகரமா இருந்துட்டு இருக்கு. அங்க பாக்கச்சே ஒரு ரெண்டு பட்சிகள், கிரௌஞ்ச பட்சிகள், இந்த கணவன் மனைவியா இருக்காரு, ஒரு ஆண் பட்சி ஒரு பெண் பட்சி, இது ரெண்டு பட்சிகளும் ரொம்ப சந்தோஷமா சப்திச்சுருக்கு. இது ரெண்டும் ஒன்னா இருக்கிற ஒரு சமயம், இந்த ஒன்னா இருக்கிற சமயத்துல சந்தோஷமா சப்திச்சுருக்கிறதையும் இவர் பாக்குறேன். ஆனா இது பார்த்த உடனே ஒரு சமயம் திடீர்னு பாக்குறேன் அங்க ஒரு பாபிஷ்டன், அது ஒரு வேடுவன், என்ன பண்ணிருக்கான்னா இந்த ரெண்டு பட்சிய கிரௌஞ்ச பட்சியில தன்னுடைய பாணத்தால அம்பு எய்தி அதுல சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஒரு பட்சிய கீழே விழுந்துட்டோம், அதுவும் ஆண் பட்சி கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்தா அது தலை மொத்தம் ஒரே ரத்தமா இருந்துட்டு இருக்கு, ரெக்கையோடையும் தலை மொத்தம் ரத்தமாவும் அது விழுந்து போயிட்டு. இது போயிட்டு பார்த்த உடனே அந்த பெண் பட்சி கதறதான், அம்சோனிதபரீதாங்கம் வேட்டமானம் மகீதலே பாரியாது நிகதம் திருட்வா ருராவ கருணாம் கிரம் ருராவ கருணாம் கிரம். கொஞ்ச நாள் முன்ன சந்தோஷமா இருந்தது, சந்தோஷமா சப்தித்ததுகள் ரெண்டு பட்சியுமா சேர்ந்து, இப்போ இதுக்கு விழுந்த உடனே ஒரு பட்சி கீழே விழுந்த உடனே அந்த மனைவியா இருந்திருக்கிற பட்சி, பெண் பட்சி ஒன்னும் பண்ண முடியாத அப்படியே ரத்தமா இருக்கு, தலை மொத்தம் ரத்தமா இருந்திருக்கு, அது அப்படியே அந்த பட்சத்தோட கூட கீழே ரெக்கையோட கீழே விழுந்திருக்கிற அந்த கணவன் இருக்கிற பட்சிய பார்த்து அழுதுதான். ஆண்டாள் திருப்பாவையில சொல்லச்சே ஒரு சொல், ஒவ்வொரு அந்த பட்சி புள்ளும் சிலம்பினகான்னு முதல்ல ஒரு சொல்றது, மறுபடியும் புள்ளும் சிலம்பினகான்னு ரெண்டு வருது, புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான்னு சொல்லச்சு ரெண்டு சொன்னதுக்கு என்ன காரியம் அப்படின்னா, முதல்ல இருக்கச்சே அந்த பட்சி எல்லாம் சந்தோஷமா இருக்கிற சப்திக்கிறது தான், இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எங்க போய் நாம ஆகாரங்கள்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக சொல்லிட்டு அதுல ஒரு சந்தோஷமா பேசுறதான். மறுபடியும் ரெண்டாவது வாட்டி புள்ளும் சிலம்பினகான் ரெண்டு பட்சியும் பிரியற சமயம் வந்துருதான். இந்த பிரியற சமயம் வந்த உடனே ஒரு சப்தம், அம்மா இன்னும் 12 மணிக்காலம் நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறது இல்லையே, இது இந்த 12 மணி காலத்துல இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருந்திருக்குமோ தெரியலையே என்று ஒன்னுக்கு ஒன்னு விசாரத்தோட சப்திக்கிற ஒரு சப்தம். இப்படி அந்த பட்சி சப்தங்கள்லயே வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த ரெண்டாவது சமயத்துல இந்த பட்சி சப்திக்கிறது, முதல்ல அதையும் கேட்டார் இதையும் கேட்கிறார், இப்போ இப்படி அப்படியே ஒரு கருணையோடு கூட அழறத கேட்கிறவர் தாமிரசீர்ஷேண மத்தேன பத்ரிணா சகிதேன வை. பார்த்த உடனே வால்மீகிக்கு மனசு அப்படியே இறங்கி போயிட்டான். இறங்கி போன உடனே இதுக்கு காரணம் யாருன்னு இப்படி சுத்தி பாக்கிறேன். சுத்தி பார்த்தாக்க அங்க ஒரு வேடு வந்தன்னு காணும். அந்த வேடு ஒன்ன பார்த்து இவர் வாக்குல அப்போ ஒரு வார்த்தை தானா வருதான். மானுஷாத பிரதிஷ்டாத்வம் அகமஹா சாஸ்வதி சமாஹா மிதுனாதேகம் அவதீ காமமோஹிதம். இவர் வாக்குல இருந்து ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை அது சாதாரண உரைநடையில வர வார்த்தை இல்ல, அது ஸ்லோக ரூபமாக வருது. மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹே நிஷாத அப்படின்னு நிஷாதன்னு அந்த வேடு ஒன்ன பார்த்து சொல்ற வார்த்தை. நிஷாத நீ என்ன பண்ணு, துவம் பிரதிஷ்டாம் அகமஹா சாஸ்வதி சமாஹா. நீ 100 ஆயுஸ் எல்லாம் அவளுக்கு ஒரு மனுஷாயுசு 100 வருஷம், இந்த 100 வருஷம் இருக்கிற தீர்காயுசும் உனக்கு இருக்கக்கூடாது என்பதாக சொல்லுகின்ற. தீர்கா எல்லாரையும் முதல்ல ஆசீர்வாதம் பண்றது தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்றதுதான். உனக்கு தீர்காயுசு கிடையாது அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா இதுக்கு எதிர்மறை இருக்கு. தீர்காயுசு நீ அல்பாயுசா போயிடுவேன்னு சொல்லல, அங்கேயும் வெயிலத்திலயும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக அவர் சொல்ற உனக்கு தீர்காயுசு கிடையாதுன்னு. சிகளுடைய வார்த்தை இருக்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். பெரியவள்லாம் அப்படிதான் சொல்லுவா, இந்த காரியத்தை நீ பண்ணையானா இப்படி கெட்டு போயிடும் சொல்றது, உனக்கு நல்லது ஆகாதுடா, இது நல்லது இல்லடா அப்படின்னு தான் சொல்லுவாடா தவிர கெட்டு போயிடுவேன்னு சொல்லவே மாட்டான். அந்த மாதிரி இவரும் மகரிஷி சொல்றேன், இது உனக்கு தீர்காயுசு கிடைக்காததுக்கு வழி இல்ல. அப்படி என்ன பண்ணிட்ட, என்ன காரணத்தால எனக்கு தீர்காயுசு வராதுன்னு. மிதுனாது ஏகம், இந்த கிரௌஞ்ச மிதுனம் இது ரெண்டு தம்பதிகளா இருந்திருக்கச்சே, காம மோகிதம் அது ரெண்டும் ஒன்னா இருந்திருக்கிற சமயத்துல போய், சந்தோஷமா இருந்திருக்கிற சமயத்துல போய், அவதீ ஒரு கிரௌஞ்ச பட்சிய நீ கொலை பண்ணிட்டிய, அப்போ உனக்கு தீர்காயுசு கிடையாது போ என்று சொல்லிட்டேரான். இது சொல்லிட்டு அப்படியே இவர் போயிட்டேரான். ஆனா இதே மனசுல நினைச்சுட்டே இருக்கேரான், இப்படி நாம சொல்லிட்டுமே, இப்படி நாம சொல்லிட்டுமே, இது என்ன பண்றது என்பதாக. இதுவரைக்கும் வந்த வார்த்தைகள்லாம் வால்மீகியினுடைய வார்த்தை இல்ல, வால்மீகியினுடைய வார்த்தை திருமுகத்திலேருந்து வந்த முதல் ஸ்லோகம் இதுதான். இந்த முதல் ஸ்லோகம் போய் ஒருத்தரை சபிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்லோகம் போய் இது வரலாமா, இது ஒரு பெரிய கேள்வி. இப்படி வரலாமா, இதே யோசனையா நாம போய் இப்படி சொல்லலாமா சொல்லலாமான்னு நினைச்சுட்டு நாமளே சில சமயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுடுவோம், இந்த வார்த்தையை விட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு நாம நினைச்சுப்போம். இங்கேருந்து நினைச்சுட்டே ஆசிரமத்துக்கு போனேறான் சிஷியரோட. சிஷியரோட ஆசிரமத்துக்கு போனா ஆசிரமத்துல சத்த நாயக்கள் எல்லாம் பிரம்மாவே வந்துட்டேறான். அந்த பிரம்மாவே வந்த உடனே பிரம்மாண்ட பார்த்து சொன்னேறான், யோ என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இன்னைக்கு, நடந்த உடனே நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், நானு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு அப்போ முற்றும் ஒரே மனசு வேதனையா இருந்துருக்கு. அவன் என்னதான் அவனுடைய காரியத்தை அவன் பண்ணிருக்கான், நான் போய் இப்படி சொல்லிட்டேனே, இது என்னதுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்றான். அவர் பிரம்மா சிரிச்சுட்டு, இந்த வார்த்தைய நீ சொல்லல, நான் தான் உன்ன சொல்ல வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்லோக ஏகத்வயாபத்தான் விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவருத்தேயம் சரஸ்வதி. இயம் சரஸ்வதி, இந்த வாக்கானது மச்சந்தா தேவ என்னுடைய ஒரு எண்ணத்தினாலேதான் உன் வாக்குல இருந்து வந்திருக்கு. இது வெறும் ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்தை போய் நீ நினைச்சிட்டு இது ஏதோ சபிச்சுட்ட வார்த்தையா நீ நினைச்சுக்காத, இது ஸ்லோக ஏவ துவயாபத்தா நாத்திர கார்யா விசாரணா. இங்க வேற ஒன்னும் விசாரிச்சுக்காத, இத பத்தி வெறுமை சிந்தனை பண்ணாத, விசாரப்படாத என்பதாக சொல்ற. இது பார்த்தோம்னாக்க விருத்தம் கதைய வீரத்யா யதார்த்தே நாரதாச்சிருதம். நான் எதுக்கு தெரியுமா வந்தேன், இப்போ நாரதரிடத்திலிருந்து நீ ஒரு ராமருடைய விருத்தாந்தத்தை நீ கேட்டையோ இல்லையோ, அந்த கேட்ட பிரகாரம் இருக்கிறத நீ ஒரு காவியமா எழுதணும்னு சொல்றதுக்காக, உனக்கு அனுக்கிரகம் பண்றதுக்காக தான் உன் வாக்குல சரஸ்வதிய நான் முன்ன அனுப்பிச்சேன். அந்த சரஸ்வதி தான் இந்த வார்த்தைய சொல்ல வச்ச மனுஷாத பிரதிஷ்டாத்வம் அகமஹா சாஸ்வதி சமஹா எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம் என்று இந்த வார்த்தைய சொல்ல வச்சா அயல நான் தான் உனக்கு இதுக்கு காரணமே தவிர நீ இது இதுக்காக விசாரப்படுவானா? இது சபிக்கிற வார்த்தை இல்ல, இது மங்கள ஸ்லோகம் என்று சொல்றாராம். என்னது இதுக்கு போய் எங்கே இருந்து மங்கள ஸ்லோகம் ஆகும்? என்ன இது பதம் பிரிக்கிறதுல இருக்கு. மான் நிஷாத என்பதாக சொல்ற மான்றது நெகட்டிவ் எதிர்மறைய சொல்லக்கூடிய ஒரு சப்தம். நிஷாதன்றது சம்போதனம், அவன் விழிவேற்றுமையாக இருந்துருக்கு. அந்த வேடுவனை பார்த்து உனக்கு சாஸ்வதி சமஹா அகமஹா மாகமஹா இந்த தீர்காயுசாக இருக்கிறதுன்றது இருக்க உனக்கு வரக்கூடாது, நீ ஆகக்கூடாது என்பதாக சொல்லுவதாக மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னா மாநிஷாத ரெண்டையும் மாநிஷாத ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும், ஒரே பதமா பார்க்கணும். மாநிஷாத மான்னா பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கு நிஷாத இருக்கக்கூடிய ஸ்தானம், பெருமாள் இருக்கக்கூடிய எப்பவும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஸ்தானம் யாரு? யாரு அப்படிப்பட்ட ஸ்தானத்தை உடையவர் யாருன்னா சாட்சாத் சீனிவாசன் தான். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேகல் மங்கை உரை மாறுபான். பெரிய பிராட்டி மகாலட்சுமி ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி எங்க இருந்துட்டு இருக்கிறதுன்னா பக்கத்துல சன்னதி வச்சுக்கலாமா, இல்ல வெறுமையா உன் பக்கத்துல இருக்கேன்னா அதெல்லாம் வேணாம், அப்பெல்லாம் கூட என்ன விட்டு போயிடுவ, உன் திருமார்பிலேயே நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி திருமார்பில இருந்துட்டு இருக்காளாம் பிராட்டி. யயோ வட்சஸ்தலம் ஹரே, அங்க பெரிய பிராட்டியார் அவதாரம் பிராப்திய பார்க்கறதுல கடைந்த போது எல்லாரும் பசதாம் சர்வதேவா நாம் எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருக்காளாம், பார்த்துட்டே இருக்கச்சே நேர போய் பெருமாள் திருமார்பில் போய் ஏறிட்டாளாம் பிராட்டி. அது மாதிரி மகாலட்சுமி மா நிஷாத மகாலட்சுமி உரைகின்ற இடத்தை உடையவனே ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசனை பார்த்து சொல்ற பிரதிஷ்டாந்தாம் அகமஹா சாஸ்வதி சமஹா. இங்க மான்றது அங்க சீனிவாசனோட நிஷாதனோட சேர்ந்து மானுஷாதன்னு ஒரே பதமா போயிட்டு இருக்கூடியனால இத வந்து பின்னாடி வர வார்த்தைகள்லாம் வந்து எதிர்மறையாக ஆகாது, இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான். உமக்கு எல்லா காலத்திலையும் ஒரு நிலை ஏற்பட போகிறது, பிரதிஷ்டை ஏற்படுது, எல்லா காலத்திலையும் கொண்டாடும்படியான ஒரு மகாத்மியத்தை உடையவராக நீர் ஆக போகிறே என்று சொல்றாராம். பெருமாளுக்கு போய் இவர் சொல்றதண்ணா அப்படின்னா ஆமா, இந்த பெருமாளுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு, அவராலதான் ஆகையால அது இங்க சொல்றேன். அவதி காமமோகிதம், எதனால உமக்கு இந்த சிறப்பு வரப்போறதுன்னா ஒரு பெரிய விஷயம். கிரௌஞ்ச மிதுநாத்து கிரௌஞ்ச சப்தத்தினால ராட்சசால சொல்ற ராவணனுடைய அம்மாவுக்கு ஒரு ஒரு பேரு, அது க்ரௌச்சின்னு பேரு, அவளிடத்துல இருந்து வர்றதுன்னு சொல்லி ஒண்ணு. பொதுவா ராட்சசாலுக்கு க்ரௌச்சாள்னு பேரு. க்ரௌஞ்ச மிதுநாத்து மந்தோதரியும் ராட்சசனுமாக ராவணனுமாக இருந்திருக்கிற ஒரு தம்பதிகள், அவைகளிடத்திலே ஏகம் ஒருவனை ராவணனை, அதுவும் காமமோகிதம் காமத்தினாலே பீடிக்கப்பட்டவன், ஆறு சீதா பிராட்டியின் இடத்துல போய் அபச்சாரப்பட்டானே, அதை காட்டிலும் வேற என்ன காமம் இருந்துருக்கு? முதல்ல சூர்பனக சொல்லச்செல்லாம் அவன் வந்து ஒத்துக்கல, நீ வந்து சூர்பனக சொன்னி இன்னும் கரதோஷனால் அத்தனை பேரும் போயிட்டா என்ன சொல்லச்செல்லாம் சரிதான் இருந்தா போன போட்டோம், அங்க வரேன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவ சூர்பனக ரொம்ப ரொம்ப ஒரு சூழ்ச்சியோட சொன்னான், சீத்த மாதிரி அழகு யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட அழகிய உன்னுடைய அந்த புறத்துல வச்சுட்டேனா உனக்கு ரொம்ப நன்னா இருந்திருக்கும்னு சொன்னான். இத சொன்ன உடனேதான் அந்த சீதையை கொண்டு வரணும்ன்றது எண்ணமே அவனுக்கு வந்ததே தவிர, அதுக்கு முன்ன ராவணன் கூட சண்டை சீதையை கொண்டு வரணும்னு இல்ல ராமனிடத்துல அபச்சாரப்படணும்னு நினைக்கவே இல்லையா. அது இது அவதி காமமோகிதம், அவனுடைய காமமோகிதமாக இருந்திருக்கிற ராவணனை அந்த ராட்சச தம்பதிகள்ல ஒருவனாக தம்பதிகள் இருந்திருக்கிற ராவணனை அவதீகி நீர் கொன்றேன். நீர் கொன்றதுனால உமக்கு என்ன வரும்னா, காலம் உள்ளவரை உம்முடைய புகழ் பறந்து கொண்டிருக்கும், சீனிவாசனுடைய புகழ் என்பதாக சொல்லுகின்ற. இது அற்புதமான ஒரு விஷயம். இது மங்கள ஸ்லோகம், பெருமாள் விஷயமான மங்கள ஸ்லோகம், பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கிற சீனிவாசன் விஷயமாக மங்கள ஸ்லோகம், உலகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மையை சொல்லக்கூடிய விஷயம் இது. இந்த ஸ்லோகத்துல ராமாயணத்தினுடைய அர்த்தம் மொத்தம், ராமாயணத்தினுடைய பொருள் மொத்தம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே அடங்கிடுத்து, அதுவும் மகர்ஷியினுடைய வாக்கிலேருந்து வந்திருக்கு. இது பிரம்மா சரஸ்வதிய மகர்ஷி வாக்குல போரும்படியாக பண்ணி சொன்ன வார்த்தை இது. ஸ்லோகத்வம் அப்யாகதவத இதி வதத சுத்த போதார்ணவது. சுவாமி தேசிகன் சாய்கிறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து வந்த ஸ்லோகம் இது, சரணாகத்தியே சொல்லக்கூடிய சாஸ்திரம் இந்த ராமாயணம். இந்த ராமாயணம் மொத்த ஸ்லோகத்துக்கு, சரணாகத்திக்கு ப்ரீ ரெக்விசிட் என்ன தெரியுமில்லையோ, நாம அனுதாபம். அதாவது தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும். தன்னுடைய இயலாமைன்றது தன்னால தன்னை ரட்சிக்க முடியலன்றத சொல்லி அதை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளுட சரணாகதி பண்ணணும். அதுக்கு ஒரு சோகம் வேணும், தன்னால முடியலன்ற ஒரு எண்ணம் வேணும். அப்ப இருந்தாதான் நாம போக முடியும். சரி, நாம என்னது கஷ்டப்படுறது, பெருமாள் சொன்னா அவர் பாத்துக்கிட்ட போயிருந்தா அப்படி போனோமானாக்கா சரணாகதி பலிக்காது. ஆகையால அந்த சோகத்தை முன்னிட்டு கொண்டு வந்ததாக இருந்திருக்கிற ஸ்லோகம் இது ராமாயணம் முழுக்க. ஆகையால நான் சொல்ற, பிரம்மா சொல்றா வால்மீகிக்கு, நீர் விசாரப்படாதையும், நீர் என்ன பண்றோம், இது வெறும் ஸ்லோகம் தான், நீர் யாரையும் சபிக்கல, உம வாக்குல இருந்து சரஸ்வதி வந்திருக்கா, அந்த சரஸ்வதி சொன்ன வார்த்தை தான் இது, உமக்கு உத்தமமான ஒரு விஷயத்த சொல்றேன் நானு. அவர் ஏதோ ஒரு சொர்க்கத்துல ஒரு 90 ஸ்லோகம் சொல்லிட்டு போயிட்டே நாரதர். ஆனா இது சுருக்கமா சங்கேப ராமாயணம் சுருக்கமா சொன்னது, இது விஸ்தாரமா இத ராமாயணமா எழுதணும். இது 100,000 ஸ்லோகம் எழுதினா கூட போராது, இருந்தா கூட இதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையோ, அந்த திட்டத்துல நீ எழுதணும். இது எழுதுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு தெரியணுமே என்ன விஷயம் தெரியணுமே அப்படின்னா, ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத்வ்ரத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசாம் வைதேஹ்யாச்சைவ யத்வ்ரத்தம் பிரகாசம் யதிவாரஹ யச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதம் தே பவிஷ்யதி. அது ரகசியத்தில் நடந்ததோ இல்ல வெளிப்படையாக நடந்ததோ, எல்லா ராமர் விஷயத்திலயோ லக்ஷ்மணர் விஷயத்திலயோ சீத விஷயத்திலயோ எல்லாம் உனக்கு அப்படியே உன் மனசுல அப்படியே தெரியும். உனக்கு அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி உனக்கு அப்படியே உன் மனசுல ஓடும். உனக்கு அது அப்படியே பிரத்யட்ச போட்டோ கூட சொல்லக்கூடாது, இன்னும் 3D அப்படியே நடக்கிறது, நேரம் நடக்கிறது அப்படியே பாக்குற மாதிரி. இதுதான் சுவாமி தேசிகன் பார்த்தோம்னா கோபால விம்சத்திலயோ ரகுவீர கத்தியத்திலயோ நடக்கிற விஷயம். கோபால விம்சத்தில பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் சுவாமி தேசிகன் அப்படியே மானசிகமா அந்த கிருஷ்ண அனுபவத்தினால வந்த ஸ்லோகங்கள். அதே மாதிரி ரகுவீர கத்தியம் சுவாமிக்கு வால்மீகிக்கு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால கிடைச்ச மாதிரி, சுவாமிக்கு தேவநாதனுடைய அனுகிரகத்தினால ராமாயண விருத்தாந்தம் மொத்தம் அப்படியே பிரத்யக்ஷமா அப்படியே சேவிக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டுதான் அந்த மாவீர வைபவத்தை சுவாமி சாதிச்சிருக்க. ந தேவா அந்த காவியே காச்சிதத்ர பவிஷ்யதி. ஒரு காவியம் பண்ணான்னாக்க கவி பண்ற வார்த்தையா போயிட்டு அப்படின்னால அதுல சில கொஞ்சம் பாதி நல்லது இருக்கும், ஒரு சமயோசித்தமா சில சிலதெல்லாம் வந்து பொய்யும் இருக்கலாம். ஆனா ராமாயணத்துல நதேவாக அனுதா பவிஷ்யதி, உன்னுடைய வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது. இப்படி அவர் உபதேசம் பண்ண உடனே இது பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால இவருக்கு வார்த்தைகள்லாம் வந்து விழறதான். தத்துபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசம் நிசாமயத்வம் தசசிரசம் நிசாமயத்வம் என்று சொல்லி சொல்ற. இது இப்படி தானா, இது 24,000 ஸ்லோகத்தோட கூட ஒரு வியாக்கியானம் பண்ண முடியாத ஒரு பெரிய கிரந்தமாக ஆயிடுத்து பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால வந்திருக்கு. உடனே இவர் உட்காண்டு அப்பவே உட்காந்து எழுத ஆரம்பிச்சு இதை முடிச்சுட்டேன். எல்லாம் நாம பெரிய இதெல்லாம் பண்ணிடுறோம், ஒரு புத்தகம் எழுதலாம், அந்த புத்தகத்தை படிக்கிறவா இருக்கவா அதை பிரச்சாரம் பண்றவாள் இருந்தாதான் ஒரு இது சந்தோஷம் வரும். அது படிக்கிறதுக்கோ பிரச்சாரம் பண்றதுக்கோ ஒரு மனுஷால் இல்லாத போயிட்டாருனாக்கா அவளுக்கு வேதனை தான் வரும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு யோசனை பண்ணி பார்த்தாராம். நம்ம பாட்டுக்கு 24,000 எத்தனையோ அர்த்தங்கள் வேதார்த்தங்கள்லாம் புரிந்துட்டு இருக்கிற இந்த கிரந்தத்தை, 24,000 ஸ்லோகம் இருக்கிற கிரந்தத்தை நம்ம பண்ணிட்டோம். இது யாரை கொண்டு பிரச்சாரம் பண்றது, எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சிந்தையாமாச கோன்வேததே பிரயுஞ்சியா திதி பிரபு. இது யாரை கொண்டு இதுக்கு பிரச்சாரத்தை பண்ணுவோம் என்று யோசனை பண்ணிட்டே இருந்தேரான். இந்த யோசனை பண்ணிட்டே இருக்கச்சு அங்க ரெண்டு பேர் வந்தாளாம். அதுவும் இவாளிடத்துலதான், இவரிடத்திலேயே வால்மீகி இந்தியே அத்தியனம் பண்றவர், இந்த ஆசிரமத்திலேயே இருக்கிறவா ரெண்டு பேர். உபாகதம் மிளித பரஸ்பரோபமௌம் பகுஸ்ருதம் ஸ்ருதி மதரஸ்வரன்விதம் விசக்ஷணம் விவித நரேந்திர லக்ஷணம் குசீலவம் குசலவநாமதாரிணம் குசீலவம் குசலவநாமதாரிணம். குசன் லவன் பேரவுடைய ரெண்டு பேர் லவகுஷா. இவா ரெண்டு பேரும் வந்தாலும் இவா எப்படிப்பட்டவாள் என்பதை சொல்கின்றார் போஜராஜ ராமாயணத்தன் போல. உபாகதம் மிளித பரஸ்பரோபமௌ. லவன் எப்படி, லவன் எப்படி இருப்பார், குசன் எப்படி இருப்பார்னு கேட்டாக்க, லவனை பார்த்தா குசனாட்டமே இருப்பார், குசனை பார்த்தா லவனாட்டமே இருப்பாராம். லவகுசா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒத்த ரெண்டு பேரும் யுகளம், இரட்டை பிறப்பு. இவாளுக்கு உபமானம் இவா எப்படி இருப்பான்னு சொன்னா இவாளதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணுமே தவிர இன்னொருத்தர சொல்லி அவ மாதிரி இவா இருப்பான்னு சொல்ல முடியாதான். அப்பேற்பட்ட அழகோட இருந்துட்டு இருக்கவாளா இவ. வால்மீகி ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப சுலோகமா சொல்லிவிட்ட. ரூப லக்ஷண சம்பந்தோ மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதிபோத்ரதோ பிம்பௌ ராமதேகா ததாபரம் பிம்பாதிபோத்ரதோ பிம்பௌ. ஒரு பிம்பத்திலிருந்து இன்னொரு பிம்பம் உண்டானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒரு சுவர்ணமயமான விக்கிரகத்திலிருந்து இன்னொரு சுவர்ணமயமான விக்கிரகம் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கா. எங்கேருந்து வந்திருக்கா, ராம தேகாத்து சாட்சாத் ராமனுடைய திருமேனிலிருந்து வந்தவா இவா ரெண்டு பேரும் என்பதாக வால்மீகி பகவான் சொல்ற. இப்படி பரஸ்பரோபமோ பகுஸ்ருதம். இப்ப இவருக்கு வால்மீகிக்கு நடக்க வேண்டியதுன்னா ராமாயணம் இவர் 24,000 ஸ்லோகம் எழுதியிருக்கேன், இந்த 24,000 ஸ்லோகத்தை பிரச்சாரம் பண்ணணும் அவ்வளவுதானே. அதுக்கு இப்படி ஆள் அழகா இருக்கணும்லாம் என்ன தேவையா என்று கேட்டா, கண்டிப்பா உபன்யாசம் பண்றவாள் இவாளும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், இவாளும் அலங்காரம் பண்ணிட்டு வரணும், இவா கையில மோதிரம் போட்டுக்கணும், நல்ல வஸ்திரமா பல பலர்னு வேஷ்டி உடுத்திட்டு வரணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த ஜனங்களுக்கும் ஒரு ஈடுபாடு வரும். இவ ஒரு துணி முடிஞ்சியா இருந்துட்டு வந்தான்னாக்கா ஆசிரியத்தையோ சொல்லிட்டு இருக்காருன்னு போகும். அதில் உபன்யாசம் கேட்கறதுக்கு வரவாளே குறைஞ்சு போயிடுவா. இங்க பாக்குற இப்படி பெரிய விசேஷமா சொல்லப்படுறதுனால இவாளை பார்த்த உடனேயே ஒரு ஆகர்ஷண சக்தி இவா என்ன சொல்றா பார்ப்போம் என்று வராளா. சரி, இது இது வந்து சரீரம் மாத்திரம் இருந்தா போறாது, இந்த உடம்பு நான் மாத்திரம் ஹேண்டமா இருந்தா போறாது, என்ன பண்ணும் அப்படின்னு. பகுஸ்ருதௌ நல்லா வாசிச்சவாளா இருக்கணும் இவா. மொத்த பேர் எல்லா சாஸ்திரத்தையும் இவரிடத்துல தான் வாசிச்சவாளா இருந்துருக்கா. ஸ்ருதி மதுர ஸ்வரன்விதௌ நல்ல கண்டம் இருக்கணும். வேதாத்தியனம் பண்ணலாம், பண்ண பிற்பாடு கூட அந்த வேத உச்சாரணம் பண்ணச்சு ஒரு மசுரணம் ஒண்ணு சாய்ப்பேரப்பா அந்த மாதிரி. அதுல ஒரு நல்ல ஒரு கண்டம் இருக்கணும், கரபரன்னு சொல்லக்கூடாது, சொன்னா அது கேட்கறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. ஆகையால இவாளுக்கெல்லாம் நல்ல கண்டம், அது பாடபோ அதாவது பாட்டாவும் பாடும்படியாக அப்பேற்பட்ட ஒரு நல்ல கண்டத்தோட இருந்துட்டு இருக்குவா. விசக்ஷணம் விவித நரேந்திர லக்ஷணம் நல்ல சாமர்த்தியமும் வேணும். இதெல்லாம் சொல்ல முடியும், ஜனங்களை ஈர்க்கும்படியாக சொல்ற சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியத்தோட நல்ல சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவளாக இருந்துட்டு இருக்கிற விவித நரேந்திர லக்ஷணம். ஒரு ராஜாவுக்கு என்னென்ன லட்சணம் உண்டோ அத்தனை லட்சணங்களோட கூட இருந்துட்டு இருக்காளாம். குசீலவும் பாடுபவர்களாக இருந்திருக்கிறவா யார் இவா ரெண்டு பேரும் பாரு. குசலவநாமதாரிணம் இவா ரெண்டு பேரையும் உபாகதம் இவா ரெண்டு பேரையும் பார்த்தேரா. ஆஹா, நல்ல மனுஷால் நமக்கு கிடைச்சிட்டா இவாளுக்கு சொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேரா. வாசோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவியமனிந்தித்தோ. அவளு இவ சொன்ன உடனே 24,000 ஸ்லோகத்தையும் நுட்டு கொண்டா, உடனே புஸ்தகத்தையும் கையில வச்சுக்கல. இப்பெல்லாம் செல்போன் வச்சுட்டு பாராயணம் பண்றாள, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியே மொத்தத்தையும் நுட்டு பண்ணிட்டாளாம், மனஸ்பாடம் பண்ணிட்டு அப்படியே சொல்றாளாம். அத போன சரி முதல்ல ஒரு வாட்டி சொல்லி காமிக்கணும், சொல்லி பாடுறா அப்படின்னா அங்க மகர்ஷிகள் எங்க சொல்றதுன்னா இங்கே சொல்லிடுவோம், இங்கே பண்ணுவோம்னு சொல்றாராம். அரங்கேற்ற மாதிரி அங்க மகர்ஷிகள்லாம் கேட்டு இருக்காளாம். மகர்ஷிகள் அத்தனை பேர் நடுலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். முனையோ தர்மவத்சலா, ஆஹா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாளா. இத மகர்ஷிகள்லாம் கொண்டாடினாளா? கொண்டாடின பிற்பாடு இவெல்லாம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு அவளுக்கு இப்படிப்பட்ட விசேஷமாக இந்த கான ரூபமாக பண்ணவாளுக்கு ஏதான சம்பாவனை பண்ணமே, என்ன சம்பாவனை பண்றதுன்னு பார்த்தாலாம். அவளோட பாசிகள் எல்லாம் வேற என்ன இருக்கு? ஒருத்தர் இடத்துல கமண்டல் இருந்தா இந்த கமண்டல் வச்சுக்கோப்பான்னு ஒருத்தர் கொடுக்கிறாரா? பிரசன்னோ வல்கம் கஷ்டே ததௌதாபியம் மகாயசா. ஒருத்தர் மகாயசா ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, தன்னண்ட மரவுரி ஒண்ணு நிறைய பண்ணி வச்சிருந்தாளா, அப்ப இதை உடிச்சுக்கோப்பா அப்படி இது ஒண்ணு கொடுக்குறான். அந்யா கிருஷ்ணா ஜினம் பிராதாத்து, இன்னொருத்தர் கிருஷ்ணா ஜினம் வச்சிருந்தாளா மாந்தோல், அதை கொண்டு வந்து கொடுத்தாளா. இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, ஜட்டா பந்தனம் அந்யஸ்து காட்டரஜம் முதான்விதா. ஜட்டா பந்தனம், இந்த தலை முடிய கட்டிக்கிறதுக்கு இப்ப ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கிறாள, அந்த மாதிரி அந்த காலத்திலயும் தலைமுடியை கட்டிக்கிறதுக்கோசரம் ஒரு தனியா ஒரு இது இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுத்தாளாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒண்ணு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டே இருந்துட்டு இவெல்லாம் இந்த மகர்ஷிகள்ட சொல்லியாச்சுன்னா, மகர்ஷிகள் ராஜாவிட்ட போறவா, ராஜா போய் ராமனிடத்துல போய் சொல்லிருக்கா, ராமனிடத்துல போய் சொன்ன உடனே அவளை அழைச்சிட்டுவா அப்படின்னு சொன்னா, இவாளும் ராமருடைய சபையில வந்து இந்த ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மமாபி தத்து பௌத்திகரம் பிரதட்சதே மகா அனுபாவம் சரிதம் நிபோதத. ராமர், எனக்கும் இது சந்தோஷமாக இருந்திருக்கு, நீ சொல்லுப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இத சொல்லி சொல்ல சொன்னாளா. இப்போ இதுக்கப்புறமா ராமாயணத்தை ஆரம்பம், அயோத்தியை பத்தி வர்ணனம் பண்றார். அயோத்தியா இது எதுக்காக வர்ணன்னா, பெருமாள் அவதாரம் பண்ண வேண்டிய இடம், ஆகையால அயோத்தியை சொல்லி சொல்றார். அந்த அதுல அந்த அயோத்தியில ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம், சாட்சாத்து மனுவே நிர்மித்தமான இடம். அயோத்தியா நாம நகனி தத்ராசில் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதம். மானவேந்திரேன மனுனா நிர்மிதம், அவர் தானே அவர் மனுனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டது. அயோத்தி அப்படின்னா பிளான்ட் சிட்டி, இந்த மாதிரி எல்லாம் சாதாரணமானது இல்லை. அதுல அந்த பிளான்ட் சிட்டியா இருக்கிறதுனால எது எதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் இப்படி இல்லைன்றது, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண சிட்டி தானா வந்தது இல்லை என்பதாக சொல்ற. அப்பேற்பட்ட அயோத்தியில தசரச சக்கரவர்த்தி இருந்த, அவர் சாதாரணமானவர் இல்ல, மகாராஷ்டிர விவர்த்தனம் ரொம்ப மிகச்சிறந்த ராஜாவாக இருந்த என்பதாக சொல்ற. அப்படி இவர் இருந்திருக்கச்சே, அந்த மகர்ஷி கல்போ ராஜர்ஷி திரிஷு லோகேஷு விஸ்ருதா பலவான் நிகதா மித்ரஹா மித்ரவான் விஜிதேந்திரேஹா தனைஷ்ட சஞ்சயிச்சான்யேஹி சக்கர வைஸ்ரவணோபமஹா. இந்திரனுக்கும் குபேரனுக்கும் சமமாக இருந்திருக்கிறவரா அப்பேற்பட்ட மகாராஜா. ஆனா அவ்வளவு இருந்தாலும் கூட மகர்ஷி கல்பா மகர்ஷிக்கு சமானமாக ராஜர்ஷியாக இருந்த, அந்த எல்லா லோகங்கள்லயும் அவருக்கு ஒரு பிரசித்தியாக இருந்தது. அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி அயோத்தியா பட்டணத்துல ராஜாவாக இருந்தார் சொன்னார். அவருடைய ராஜ்யத்துல நராஸ்துட்டா தனை ஸ்வை ஸ்வைஹி அலுப்தாக சத்யவாதினஹா. நாம எப்படி இருக்கணும்ன்றதுதான் சொல்ற விஷயம். நரஹா துஷ்டாக ஸ்வை ஸ்வைஹி, அவாவாளுக்கு இருக்கிற சொத்தை கொண்டு அவாவாளுக்கு இருக்கிற தனத்தை கொண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்களாம். அந்தந்த ஆசிரமத்துக்கு ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான்னாக்கா பௌதி பிட்சா அந்தகின்னு இந்த வேலைக்கு சாதம் கிடைச்சுடுத்தோம்னா போறோம், அடுத்த வேலையை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவன் இந்த வேலைக்கு பௌதி பிட்சா அந்தகின்னு எடுத்துட்டு போய் சொல்லி சொன்ன உடனே சாதம் கிடைச்சுடுத்தோம்னா இவன் பாட்டுக்கு அதை சாப்பிட்டு உட்காந்து வேதத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான், சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இவன் போய் பிரம்மச்சாரியா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி இவன் நினைக்க கூடாதான். அந்த ஆசிரமத்துக்கு ஏற்றபடி அதெல்லாம் சந்தோஷத்தோடு இருந்து இருக்கிறது. அதே மாதிரி கிரகஸ்தனா இருந்திருக்கவாளோ அவளும் அப்படிதான் இருக்கணும். தனக்கு என்ன உண்டோ அதுதான் இருக்கணுமே தவிர பிரத்யாருக்கு இருக்கிறத பார்க்கவே கூடாதான். நராக துஷ்டாக தனை ஸ்வைரலுத்தாகா சத்தியவாதினா ஆச்சாரியாள்லாம் இப்படிதான் இருந்திருக்கா, அதுல ஒன்னும் சந்தேகமும் இல்ல. அடியனுடைய பிரபிதா மகன் வலையப்பேட்டையில எழுந்துள்ள இருந்தார் வலையப்பேட்டை சுவாமின்னு. அன்னைய திருவாராதனத்துக்கு என்ன இருக்கோ அது இருந்தா போறோம். உஞ்ச விருத்தி பண்ணிட்டுதான் பண்ணுவ. உஞ்ச விருத்தின்றது அங்கிருந்து இக்கார்த்தால காலக்ஷேபம் சொல்லிட்டு இருப்ப. காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பாட்டி சுவாமியினுடைய தேவிகள் இவளுக்கெல்லாம் ஒரு கணக்கு, இத்தனை நாள் இத்தனைக்கு மேல இத்தனை வாட்டிக்கு மேல அந்த இடத்த விட்டு போக மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு மேல இன்னொரு வாட்டி அந்த இடத்துல தம்பட்டாள்னாக்க அன்னைய தினத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு அன்னைய தினத்துக்கே அரிசி இல்லைன்னு அர்த்தம். ஆகையால அதை தெரிஞ்சுட்டாருனாக்க உடனே காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 1.5 மைல் இருக்கு திருக்குடந்தை, அந்த திருக்குடந்தைக்கு போய் அங்க போய் பிக்ஷை அதாவது இது வாங்கிட்டு ஒரு உஞ்சவருத்தி பண்ணி அரிசி எல்லாம் எடுத்துட்டு வர வழக்கம். அந்த மாதிரி அன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு இருக்கா போறோம் அப்படி நினைக்கிறவா, அவரவர்களுக்கு கிடைச்சதுனால சந்தோஷம் எப்படி நடக்கணும்ன்றது அப்பதான் சந்துஷ்டின்றது வருமே தவிர இல்ல என்ன சந்தோஷமே வரவே வராது. சர்வே நராஷ்ட நரியஷ்ட தர்மசீலாக சுசையதாக, ஆண்கள் மாத்திரம் தர்ம அனுஷ்டானம் பண்ணா போறாது, பெண்களுக்கும் அதுல ஒரு ஊக்கம் இருக்கணும். நான் மாத்திரம் ஆச்சாரமா இருக்கேன்னா இருந்துக்கோ, யார் சாதம் போடுறது? அவளும் நம்மளுடைய பத்னிகளும் மனைவியும் இதுல வந்து ஆச்சாரத்துல ஊற்றத்தோட இருந்தாதான் ஒரு ஆத்துல வந்து ஆச்சாரம் நிலைக்கும், இல்லைன்னா தர்ம காரியம் பண்ண முடியாதான். அயோத்தியில இருந்த ஆண்கள் போல பெண்களும் தர்ம காரியத்துல ஊற்றத்தோட இருந்துடுறவாளாம். ஸ்வகர்ம நிரதா நித்யம் பிராமண விஜிதேந்திரியாக தானாத்யனசீலாச்ச பிரதிக்ரஹே, எல்லாம் வார்த்தைகள். வால்மீகியினுடைய வார்த்தையை பார்க்கணும், சுவாமி தேசிகனுடைய வார்த்தையை பார்க்கணும். எல்லாம் தான அத்யன சீலாஸ்த, எல்லாரும் தனக்கு என்ன வந்ததோ அதை கொடுக்கறதுக்கு தான் அதுலயே மனசை நினைச்சிட்டு இருக்கவாளாம். அத்யனம் அத்யனம் பண்றது சீலாஸ்த. அதே சமயத்துல பிரதிகிரகே சங்கத்தாஸ்தான், கரண கொடுத்தா வாங்கறது இருக்க, வாங்கச்சே ஒரு கட்டுப்பாடோட. இது எப்பேற்பட்ட திரவியம் நமக்கு வருது, இந்த ஒருத்தன் திருடி வந்து ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தானா அதை வாங்கி கொடு. அதே மாதிரி அந்த மாதிரி தவறான முறையில வந்த பணத்தை வாங்கிக்க கூடாது. அகையில இது எப்படி வந்த பணத்தை யோஜனை பண்ணி ஒரு கட்டுப்பாடோட வாங்கச்சே வாங்கிக்கிறாளாம். இப்படி திரட்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாபி ராஜன்ய பக்திமான், இப்படிப்பட்டவாளதான் அயோத்தியில பார்க்க முடியுமே தவிர வேற விதமாக இருக்கவாள பார்க்க முடியாதுன்னா, எப்படி இருக்கிறவாள்லாம் பார்க்க முடியாதுன்னா, நாஸ்திகா நாந்திரதகா நகச்சிது அபகுஸ்ருதா, நாஸ்திகனாக இருக்கிறவனா அயோத்தியில பார்க்க முடியாது, பொய் சொல்றவனா அயோத்தியில பார்க்க முடியாது, படிக்காதவனா அயோத்தியில பார்க்க முடியாது, நாசூயகா நஜாசக்தா நா வித்வான் வித்யதே ததா, அசூய உடையவன் அதாவது பிரத்தியாரிடத்துல குணத்தையே குணத்தை பார்க்காமல் குணத்தையும் தோஷமாக பார்க்கிறவனாக இருந்திருக்கான அவன் தான் அசூய பிடிச்சு வர்றது. அசூய பிடிச்சவனா அயோத்தியில பார்க்க முடியாதான், அசக்தன அயோத்தியில பார்க்க முடியாது, அவித்வான வித்வான் இல்லாதவன அயோத்தியில பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. இப்பேற்பட்ட அயோத்தி, அந்த அயோத்தியில தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்த அந்த தசரதருடைய அமாத்தியர்கள் எல்லாம் ஒரு ராஜாவுக்கு சிறப்பு யாருன்னா அவரோட சேர்ந்து இருக்கிற மந்திரிமார்கள் தான். அந்த மந்திரிமார்கள் 8 மந்திரிமார்கள் அவருக்கு இருந்தாலாம். திருஷ்டிஹி ஜயந்தா விஜய சித்தார்த்தா அர்த்தசாதகா அசோகா மந்திரபாலா சுமந்திரா, இப்படி 8 பேர் இருந்தாலாம். இந்த விவாதம் மாத்திரம் அவர் நினைக்கல, மகர்ஷிகள்லாம் கூட இருந்தாலாம். வசிஷ்டோ வாமதேவச்ச மந்திரினச்ச ததாபரே சுயஜ்ஞா ஜாபாலிஹி காஷ்யபா கௌதமா மார்க்கண்டேயா காத்யாயனஹா, இப்படி இந்த மகர்ஷிகளாலும் சூழப்பட்டு இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்த எந்த இடத்துலயும் எல்லா சமயத்திலையும் தர்மத்தையே பண்ணிருந்தாரா, அதர்மத்தை பண்ணாமல் அதர்மம் நடக்கக்கூடாது, எந்த காலத்திலயும் அதர்மம் நடக்கக்கூடாதுன்னு இருந்தாரா, இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப லோகம் 3 லோகங்கள்லயும் கொண்டாடப்பட்டவராக இருந்தார் தசரத சக்கரவர்த்தின்னு சொன்னார். ஆனா அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு குறை இருந்துதான். அந்த குறை என்ன அப்படின்னா, அந்த குறைஸ்தூதா தனக்கு குழந்தை இல்லாத ஒரு குறையா. இதுல வேதம் சொல்றது, ஜாயமானோ வை பிராமணா திரிபிரிரணவா ஜாயந்தே. ஒரு பிராமணனோ பறக்கச்சேயே மூணு கடங்காரனா தான் பறக்கிறானா. என்ன எப்படி கொடுக்கறன்னா, ஒத்தர இடத்துல கடன் இல்லையா, மூணு பேர் இடத்துல கடனா. யார் யார் இடத்துல? ரிஷிகள் இடத்துல ஒரு கடனா, தேவதைகள் இடத்துல ஒரு கடனா, பித்ருக்கள் இடத்துல ஒரு கடனா. இப்படி மூணு கடனும், மூணு பேருடைய கடனோட பறக்கிறாளாம். கடன்லாம் அடைக்கணுமே, எப்படி அடைக்கிறது? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சின்ன விஷயம். நாம அத்தியனம் பண்ணிட்டோம்னாக்க ரிஷிகளுடைய கடன் எல்லாம் அடைஞ்சு போயிடுமா. கல்யாணம் பண்ணிட்டு யாக யஜ்யம் பண்ணுமானாக்க பித்திருக்களுடைய கடன் எல்லாம் அடைஞ்சு போயிடுமா. சரி, மூணாவது யாக யஜ்யம் பண்ணுமானா தேவதைகளுடைய கடன் எல்லாம் அடைஞ்சு போயிடுமா. மூணாவது கடன் பித்திருக்களுடைய கடன். பித்திருக்களுடைய கடன் என்ன? பித்திருக்களுடைய கடன் அவளுக்கு தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் பண்றது. அந்த கடனை நாம குழந்தை பெற்றுமானாக்க பிதற்களுடைய கடனை அடைஞ்சு போயிடும். இப்போ மூணாவது கடன் இருக்க, அந்த மூணாவது கடனை இவரால அடைக்க முடியாத அவஸ்தப்பட்டிருக்கிறார். கர்ம ரண விமோச்சனா பின்னர் அந்த மூணாவது கடன்ல இருந்து இந்த தசரத சக்கரவர்த்திக்கு விடுவிப்பை ஏற்படுத்தவர் ராமர் என்று ராமருக்கு ஒரு பெருமையை சொல்லி சொல்ற. இது நாம கடனாளியாவே இருந்துட்டு இருக்கோமேன்னு நினைச்சுண்டு தசரத சக்கரவர்த்தி கஷ்டப்படுறேர், தனக்கு குழந்தை இல்லாத நினைச்சுண்டு அப்போ என்ன பண்ணலாம், சுதார்த்தமா ஒரு அஸ்வமேத யாகம் வேணாம் பண்ணலாமான்னு தீர்மானம் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணலாமான்னு கேக்குற. இதை தான் தீர்மானம் பண்ணாக்க அது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றது இல்ல. இவர் என்ன நினைக்கிறாரோ இத நினைக்கிறத சதஸ்ல சொல்லுவேன். சதஸ்ல சொல்லி அவளும் ஏற்ற பிற்பாடுதான் இவர் அதை ஒத்து அதை பண்ணுவேன். மகர்ஷிகள்லாம் கூட்டார், மந்திரிமார்கள் எல்லாம் கூட்டாரா, இந்த மாதிரி சுதார்த்தம் எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்காக நான் ஒரு அசுமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கோ அப்படின்னு அவளை கேக்குறா. அவ கேக்கச்சே, ஆஹா சரி, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்றாளா. அதை கேட்டுதான் இந்த இடத்துல அசுமேத யாகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அசுமேத யாகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ண உடனே அங்க இருக்கிற சுமந்திரர்னு இவருக்கு ஒரு நாம சொன்ன இவருடைய மந்திரிமார்ல ஒரு முக்கியமான வரவை, அந்த சுமந்திரர் சொல்றேன், சரி நீ அஸ்வமேத யாகம் பண்ணும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல, இவர் வசிஷ்டர் வாமதேவெல்லாம் இருந்துட்டு இருக்கா, உமக்கு மந்த குருவாக இருந்துட்டு இருக்கா, இருந்தா கூட எனக்கு சனந்தனர்ல இருந்து சரத்து ஜாத அவள்ல இருந்து எனக்கு ஒரு வருத்தாந்தம் எனக்கு கேள்விப்பட்டேன். ரிஷிசங்கர்னு ஒருத்தர் இருக்கேன், இந்த ரிஷிசிங்கரும் யாரும் உமக்கு அங்கதேசத்து ராஜா ரோமபாதனுடைய மாப்பிள்ளதான் அவர், உமக்கும் மாப்பிள்ள சனத்துல தான் இருந்துட்டு இருக்கிறவர், இவளுக்கு சாந்தான்ற ஒரு பொண்ணு கொடுத்த வரவ, ஆகையால நீர் வந்து அவரை அழிச்சுட்டு வந்து நீர் சொல்லும் ஏதச்சுத்வா ரஹா சூதா ராஜானும் இதம் அப்ரவீத். ஒரு மந்திரிமார் சொல்லச்சே, சபையிலேயே சொல்லலையா, ரகசியமா சொல்ற, அவள்லாம் என்ன நினைச்சுப்பாளோ என்னமோ அப்படின்றது. ரிஷிசிங்க இதிக்காதா தசிய புத்திரோ பவிஷ்யத்தின்னு அதுல ரிஷிக்கு அத ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ற. ஒரு அங்க தேசத்துல ராஜா பண்ண தப்புனால 12 வருஷ காலம் மழையே பெய்யாது போயிட்டு, அது மழையே பெய்யாது போயிட்டு இது எப்போ எப்படி மழை வரும் அப்படின்னா ரிஷிசிங்கர் இந்த நாட்டுக்கு அழைச்சு வந்தா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாடா. அந்த ரிஷிசிங்கர் காட்டுல இருந்திருக்கேன், அவர் விபாண்டகருடைய காசியப்பருடைய பிள்ளை விபாண்டகர், விபாண்டகருடைய பிள்ளை ரிஷிசிங்கர், அவர் நாடே பார்த்தவர் இல்ல, அவர் அழைச்சி வரணும், எப்படி அழைச்சி வருதுன்னா ஏதோ அப்சரசுக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி அழைச்சிட்டு வந்து பண்ணாருன்னு அவர் வந்தே, வந்த உடனே மழை பெஞ்சிருத்தான். மழை பெஞ்ச உடனே தன்னுடைய பொண்ணையே கொடுத்து அவர் அங்க வந்து அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொன்னார். அந்த ரிஷ்யசிங்கரை அழைச்சிட்டு வந்து பார்த்தா உமக்கு யாகம் சபலமாகும்னு சொல்லிருக்கு, ஆகையால நேர் ரிஷ்யசிங்கரை அழைச்சிட்டு வரணும், அவரை வந்து பண்ணா நல்லா இருக்கும்னு தோன்றதுன்னு இவர் சொன்னாராம். இவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன அப்படியே பண்ணிட்டா போச்சுன்னு வசிஷ்டர் கோச்சுட்டேருனாக்கா இவரை விட்டுட்டு வேற போறேன்னா வசிஷ்டரை கூப்பிடுறான். வசிஷ்டரை கூப்பிட்டு இந்த யாகத்துல ரிஷிசிங்கரையும் அழைச்சிட்டு வந்து பண்ணலாமா என்று கேக்குறான். ஆஹா, அதுக்கு என்ன நல்லா பண்ணலாம், அவசியம் பண்ணலாம், ரிஷிசிங்கரை நம்மளே அழைச்சி வர்றதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணுங்கன்னா. இல்ல அங்க தேசத்த ராஜா எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், அவர் அழைச்சிட்டு வந்து அவர் மூலமா சொல்லி ரிஷிசிங்கர் அழைச்சி வந்துடுறேன்னா. ரிஷிசிங்கர் வந்துட்டு சரையூர் தீரத்துல எதிர்பக்கத்துல வடக்கு பாகத்துல சரையூர் தீரத்துல வடக்கு பக்கத்துல ஒரு பெரிய யஜ்ஞ பூமியே ஒரு பெரிய பூமி நிர்மாணம் பண்ணியாச்சு. அங்க வந்து சுமந்திரரை பார்த்து மந்திரியை பார்த்து சொல்லி சொன்னார், எல்லா எல்லாரையும் கூட்டுவா, லோகத்துல எத்தனை பிராமணால இருக்காளோ அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வா, இத்தனை பேரையும் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்து தர்மார்த்தசிதம் யுக்தம் ஸ்லக்ஷம் வச்சனம் அப்ரமீதி மம லஹலப்யமான புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யச்சாபீதி மதின்மம. குழந்தை இல்ல, குழந்தை ஏங்கின்னு இருக்கேன் நான், எனக்கு சுகமே இல்ல. அப்போ என அதற்காக இந்த ஒரு அஸ்வமேத யாகத்தை நான் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். ஆகையால நான் வந்து ரிஷிபுத்திர பிரபாவேன ரிஷிபுத்திரராக இருந்திருக்கிற ரிஷிசிங்கருடைய பிரபாவத்தினால கட்டாயம் எனக்கு கிடைக்கும். ஆகையால வசிஷ்ட பிரமுகர்கள் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வா இப்படின்னு சொன்ன வார்த்தை, அவ எல்லாரையும் கூட்டும் வந்து இந்த யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அந்த யாகத்துல எல்லா பிராமணாலையும் கூட்டுவா, வித்வான்கள்லாம் கூட்டுவா. அந்த வித்வான்கள்லாம் வந்தாள்னாக்க அவளுக்கு அவ கண்ணில தோஷம்தான் படும், அது ஜாக்கிரத மனசுல நினைச்சுக்கோ. அத நாபராதோ பவேதே கஷ்டமே, இந்த யாகம் நடக்கிற சமயத்துல எந்த விதமான தப்பும் நடக்கக்கூடாது. சித்ரம் ஹி மிருகயந்தே வித்வாம்சோ பிரம்மராட்சசாஹ, வித்வாம்சோ பிரம்மராட்சசாஹன்னு சொல்ற வித்வான் விபச்சித்து தோஷஜா என்று இந்த வித்வான் பேரு தோஷஜன், தோஷத்தை தன்னா அறிந்தவாளா இருக்கணும், தோஷத்தையும் தெரிவிப்பவர்களாக இருக்கணும். அப்படி இருந்திருக்கவாள் தான் வித்வான்னு பேரா. சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு போக கூடாது, தப்பு சொன்னா வாய்மூண்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. தப்பு பண்ணாக்க உடனே அந்த தப்ப தப்புன்னு சொல்லி அந்த திருத்தத்துக்கு பழி பண்ணணுமா. ஆகையால அப்பேற்பட்டவர் அவர். அந்த வித்வான்கள்லாம் பிரம்மரட்சத்துக்கு சமானம் ஜாக்கிரத, அவள் எல்லாம் பாத்துக்கோ, ஒரு தப்பு நடக்கக்கூடாது. விக்னத்ய சத்ய கர்த்தா வினட்சதி, யாகத்துல கணக்கு தடங்கள் வந்துருத்தாக்க கர்த்தா உடனே போயிடுவான், கர்த்தாக்கு நஷ்டம் வந்துடும். ஆகையால எனக்கு ஸ்ரேயஸ் வரணும்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு மந்திரிமார்களுக்கெல்லாம் வந்து ஆட்சி போடனா போட்ட பிற்பாடு நல்ல நாள் பார்த்து அபிவாத்தியவதிஷ்டிபூஜ்ய அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் பிரதபார்த்தம் த்விஜோத்தமம். ஒரு வசந்த காலத்துல போய் அவர் போய் ஒரு ஒரு காலம் யாகம் பண்றார். யாகம் பண்றதுக்கு யாகசாலையில பிரவேசம் பண்றதுக்கு முன்ன தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டரை பார்த்து சேவிச்சுட்டு, ஆகையால யதான விக்னா கிரியதே யஜ்ஞாங்கேஷு விதீயதாம், இதுல எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இது நடக்கும்படியாக நீங்க பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாராம். அந்த சுபதே திவசே சுப நட்சத்திரே நிர்யாதோ ஜெகதீபதி தத்தோ வசிஷ்ட பிரமுகாக சர்வேவ த்விஜோத்தமாக, ஒரு நல்ல நாள் பார்த்து யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். ரிஷிசிங்கம் புரஸ்கிருத்த யஜ்ஞகர்மா ரதமுஸ்ததாம், ரிஷிசிங்கரை முன்னிட்டு கொண்டு யஜ்ஞகர்மாவை ஆரம்பிக்கிறார். இப்படி யாகம் பண்ணச்சே எல்லாரும் எல்லாம் அந்த யாகம் பண்ற ரிச்சுக்குகள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கா, கர்ம குர்வந்தி விதிவதே யாஜகாஹ அயாஜக விதிவத் யாஜகா வேதபாரகாஹ, எல்லாரும் அத்தியனம் பண்ணவாளாம், அது வேதாத்தியனம் பண்ணவா தான் ரித்விகா இருந்துட்டு இருக்காளாம். இவா எல்லாரும் ஆகுதி பண்ற, ஆகுதி பண்ணாக்க அது மொத்தம் அக்னியில தான் போய் விழுதுதான், இன்னெண்டெல்லாம் விழலையாம். ஆகையில கலிதம் நச்சாஹுதம் அபூத் தத்ர கலிதம் வா பிகிஞ்சன, இது யாகம்னா இவ ரித்விக்கு மாத்திரம்தான், மீதி பேருக்கு எல்லாம் காரியம் இல்லையா அப்படின்னா, இது வேடிக்கை பாக்குறதுக்கு மொத்த கும்பலும் வந்திருக்கு, அவளுக்கு எல்லாம் ஆகாரம் போணுமே, என்ன பண்றது. தீயதாம் தீயதாம் வண்ணம் வாசாம்சி விவிதானி ஈதி சஞ்சோதிதா தத்ர ததா சக்ரூர அநேகசா, அங்க வந்தவாளுக்கு எல்லாம் தீயதாம் தீயதாம் குடுங்க குடுங்க, யாருக்கு என்ன பண்ணுவோம், அப்படி அன்னதானம் நடக்கிறது, அன்னம் மாத்திரம் இல்ல வாசாம்சி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா அண்டாள். நான் சேர் சொல்றது, அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும், அங்க அப்படி நந்தகோபாலர் அந்த தீர்த்தம் முக்கியமா இருக்கிறது தீர்த்தம், துணி, தண்ணீர், சோர், எல்லாம் உண்ணும் சோறும் பிறகு நீரும் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் நாமம் என்பது அந்த அம்பர் அவருக்கு நந்தகோபுருக்கு ஒரு சிறப்பு. இப்படி எல்லாத்தையும் தானமா கொடுக்கிறேன்னு இது அப்படியே ராமாயணத்திலிருந்து வந்தது தான். தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணச்சே யார் யாருக்கு என்னென்ன ஓணுமோ எல்லாத்தையும் வாரி வாரி தீயத்தான் தீயட்டான் குடுங்க குடுங்க குடுங்கன்னு அன்னகூட்டாச்ச பகவா திருஷ்யந்தே பர்வதோபமா. அன்னகூட்ட உற்சவம் அன்னகூட்ட உற்சவம் இன்னைக்கு சொல்றாள், இதெல்லாம் அன்னைக்கு நடந்த அன்னகூட்ட உற்சவம் தான். பர்வதோபமாக ஒரு மலை மாதிரி சாதம் பண்ணி போட்டிருக்கான், அவ்வளவு கூச்சி வச்சிருக்கான், எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடறதுக்கு அத்தனை பேரும் வந்துட்டு இருக்காளாம். அப்படி வந்திருக்க திவசே திவசே தத்ர சித்தசிய விதிவத்ததான். சரி இது ஒரு நாள் தானே அப்படின்னா அப்படி இல்ல, நிச்சய நிச்சயமே அந்த யாகத்துல சாதம் போட்டு சாட்டம் போட்டு எல்லாம் தானம் பண்ணி பண்ணிட்டு இருக்காராம். பார்க்க வந்தவாள்லாம் சாதாரண மனுஷாள் இல்லையா, பார்க்க வந்தவாள்லாம் ஆறு அங்கங்களோட கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணவாளாம், சாஸ்திரம் வாசிச்சவாளாம். அங்க பெரிய சாஸ்திர விசாரம் மூலைக்கு மூலை சாஸ்திர விசாரம் நடந்துட்டு இருக்காளாம். சாட்டு சாட்டு அவ தூங்கிட்டு இல்ல, வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஆகையால சதஸ்யாஸ்தஸ்ய வீராஜ்ஞா நாவாத குசலா த்விஜாஹ. மொத்தம் உங்க ஒவ்வொரு மொழிலையும் ஒவ்வொரு டிபேட் நடந்துட்டு இருக்கு, வேதாந்தார்த்த விசாரம் நடந்துட்டு இருக்கான். இப்பேற்பட்டதாக ஒரு யாகத்தை பண்ணி முடிச்சுட்டே யாகம் பண்ணி முடிச்சுட்ட உடனே கிரதம் சமாப்பியது ததா நியாயதா புருஷபான் ரித்விக் ப்ரோஹி ததோ ராஜா தராந்தாம் குலவர்தனா. சரி யாகம் பண்ண முடிஞ்ச உடனே ரித்விக்கள் அதுல யாகத்துல இவெல்லாம் பண்ணி வச்சாலே அவளுக்கு எல்லாம் என்ன கொடுக்கறதுன்னு பாத்தாரா. சரி தன்னுடைய நாட்டில இருந்தே ஒவ்வொரு பகுதி இது உனக்கு இது உனக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு எல்லாம் கொடுத்தாளா ரித்விக்களுக்கு எல்லாம். அப்பதான் அவ மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகள் தானே இவெல்லாம் பண்ணி வச்சா அவ சொல்ற வார்த்தையை கேட்கணும், உனக்கு இந்த ஆசை எழுதி வைக்கிறேன், இது பண்ணி வச்சதுக்கோசரம் எனக்கு இன்னொரு வீடு இருக்கு, இதுல ஒரு வீடு உனக்கு எழுதி வைக்கிறேன், ஆஹா குடுப்பா பத்திரம் போடு, நான் எங்க கையெழுத்து போனோம் நீ எங்க கையெழுத்து போனோம், அது வெறுமை எழுதி வைக்காத அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு கேக்குறா. இந்த காலமா இருந்தா கேப்பா அங்க அது பண்ணலையாவே. சர்வே ராஜானும் கதகல்மஷம் பவானேவ மகிம் கிருத்னாம் ஏகோ ரட்சிதம் அருகதி. எனக்கு இந்த ஊரு உனக்கு இந்த ஊருன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், நாங்க எதுக்காக ஏற்பட்டவர்கள், நாங்க அத்தியனம் பண்றதுக்காக ஏற்பட்டவர்கள், யாகம் பண்றதுக்காக ஏற்பட்டவர்கள், வேதாத்யாபனம் அத்தியனம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏற்பட்டவர்கள் நாங்க. யார் யாரெல்லாம் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த யாகம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பட்டவர்கள் நான். இந்த ராஜ்ய பரிபாலனை இந்த ஊருக்கு நான் வந்து பஞ்சாயத்து தலைவர் நானுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் சண்டை கூச்சலுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு வாண்டாம் எங்களுக்கு வாண்டாம். ந பூம்யா கார்யம் அஸ்மாக்கம் நகிசக்தா ஸ்மபாலனே ரதா ஸ்வாத்யாய கரணே வயம் நித்யம் ஹி பூமிபா. எங்களுக்கு அத்தியனம் பண்றதுக்கும் எங்களுடைய அனுஷ்டானம் பண்றதுக்கே எங்களுக்கு சரியா இருக்கும்பா, எனக்கு இதெல்லாம் வாண்டாம் அப்படின்னுட்டாலாம். அப்ப என்ன கொடுத்தா உங்களுக்கு சௌரியமா இருக்கணும், தல தல ஒரு 50 மாடு எடுத்தும் போங்க, 100 மாடு எடுத்தும் போங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போனா உங்க யாகத்துக்கு நீங்க பண்ற ஹோமத்துக்கு எல்லாம் ஹோம திரவியங்கள்லாம் வரும், பால் வரும், தயிர் வரும், நெய் வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் இதை கூடு, எனக்கு ஒண்ணும் பெரிய விசாரம் இல்ல, எங்க சிஷியெல்லாம் இருக்கா மாடு மேய்க்கிறதுக்கு, ஆகையில அவளுக்கு சொல்லி கொடுத்த நாய் தவிர மீதி மாதிரி மாடு மேய்ப்பா, ஆகையில நான் பாத்துக்கிறோம், இதை கொடு அது வாண்டாம் அப்படின்றாலும் கொடுத்துட்டா எல்லாத்தையும் அப்படியே வாங்கிக்கிறதுன்றது கூடாதுன்றத தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்டது வால்மீகியினுடைய வசனம் இது. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச பிற்பாடு சொல்றான் இதெல்லாம் சரி யாகம் முடிஞ்சிடுத்து, இப்ப நீர் இதுக்காக யாகம் பண்ணது ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு, அந்த விஷயம் என்னது தெரியுமா அப்படின்னு, என்ன ஒரே ஒரு விஷயம், புத்திரகாமேஷ்டி பண்ணணும். இந்த புத்திரகாமேஷ்டி பண்ணமானாக்க அப்பதான் உமக்கு புள்ள பிறக்கும், இத ரிஷிசிங்கரை கொண்டு இந்த புத்திரகாமேஷ்டிய பண்ணணும்னு இவர் சொல்றாராம். சூத்தர் சொல்றாரு சரி பண்ணலாம் அப்படின்னுட்டு பேர்பட்ட அஸ்வமேத யாகத்துல தேவதைகள் மொத்த பேரும் அவளுக்கு கொடுத்த பாகத்தை வாங்கிக்கிறதுக்கோசரம் நேரம் வந்துட்டாளாம். அக்னயே ஸ்வாஹா சோமா ஸ்வாஹா வருணா ஸ்வாஹா பிரஜாபதயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்றா. இது சொன்ன உடனே அக்னி பகவானே நேர சாட்சாத்தா வந்து அந்த ஆகுதியை வாங்கிக்கிறாராம். சோமாயஸ்வரன் சோமன் வந்து அந்த ஆகுதியை வாங்கிக்கிறதுக்கோசரம் வரையறான். இப்படி பெரிய யாகம் சுமையாங்க. இதுல இல்ல 33 கோடி தேவதைகளுக்கும் ஏதோ ஒரு சுவாக சொல்லி ஒவ்வொருத்தையும் கூப்பிட போறாளும். அந்த 33 கோடி தேவதைகளும் வந்து சேர்ந்துட்டாள். அவள்லாம் மொத்த பேரும் அந்த நேரத்தை வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு சொல்லி அந்த ஹவிச நேரம் வாங்கிக்கணும்னு வந்திருக்கா. இவாளுக்குள்ள வந்தாச்சுன்னா இவெல்லாம் ஒரு குரூப்பா வந்து சேர்ந்துட்டாள்னா அவளுக்குள்ள வரக்கூடிய ஒரு குசல பிரச்சனைகள், எப்படி இருக்க நீ, எப்படி இருக்க நான், எப்படி இருக்கேன்னு கேக்குற மாதிரி மொத்த பேரும் கேக்குறாளாம். கேக்கச்சு அவ மொத்த பேருக்கும் ஒரு பெரிய விசாரம் இருக்கு. அந்த விசாரத்தை சொல்லி சொல்றாளாம். என்ன பண்ற இந்த சதஸ்ல இதுக்கு ஒரு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாய்க்கிறே பிதுரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வ மலப்த பாகாஹ அத்யக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவ ஒரு வேதாந்த அர்த்தம் இருக்கு. என்ன வேதாந்த அர்த்தம்? பிரம்மா யாகம் பண்ணேறான். அந்த தேவ பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணி அதுல இருந்து தேவ பெருமாளை சேவிக்கிறதுக்காக அந்த யாகம் பண்ணுக்கு யார் சாதாரணப்பட்டவரா பண்ற யாகமே பிரம்மாவே பண்றேன். பிரம்மாவே பண்றதுனால இந்த ஆகுதி பண்ண உடனே இந்த தேவதைகளை குறிச்சு தானே ஆகுதி பண்றா. அந்த ஆகுதி எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக இத்தனை தேவதைகளும் வந்திருக்காளாம். அத்தனை தேவதைகளும் வந்தா கூட அவ தனக்குதான் ஆகுதி கொடுக்கறான்னு கைய நீட்டுறா. ஆனா அவளுக்கு வரலையாம், ஒரு ஆகுதி கூட அவளுக்கு போய் சேரலையாம். ஏன்னா பிரம்மா வேதாந்தம் தெரிஞ்சவர். அந்த ஆகுதி பண்ணச்சேயே இந்திராய சுவாகன்னா இந்திரனுக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கிற பெருமாளை நினைச்சுட்டுதான் இந்திராய சுவாகன்னு சொல்றேன். இந்திரனுக்கு இந்திர சரீரமா இருந்திருக்கிற பெருமாளுக்கு இந்திரன் நினைக்கிறான் தனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறான். வந்து பார்த்தா இவனுக்கு கிடைக்கலையா. தத்தத்பதைஹி இந்திராயஸ்வாக சோமாயஸ்வாகன்னு இந்தந்த பதங்கள்னால உபஹிதேபி துரங்க மேதே அந்த அஸ்வமேத யாகத்துல அந்தந்த பதத்தை சொல்லி கூட்டா கூட அந்த ஹோமத்தை கொடுத்தா கூட அலப்தாக சக்ரா இந்திரன் முதலவர்களுக்கு அந்த பாகம் கிடைக்கலையும். ஏன்னா இவர் மனசுல தெரியும் இது பரமேஸ்வரியன்னு சொல்லி இந்திரன்ற பெயரே பெருமாளுக்கு தான் குறிக்கிறதுன்னு சொல்லி பெருமாளுக்கு தான் கொடுக்கறதே தவிர இந்த 1000 கண்ணுடைய இந்திரனுக்கு இல்லைன்றது பிரம்மாவுக்கு தெரியும். யாருக்கு கொடுக்கறதோ அவளுக்கு தானே போகும். அது உத்தேச தியாகம் பேரு. இந்திராயுதம் நம்ம என்ன இது இல்ல, இது இந்திரனின் பொருட்டுன்னா இவர் இந்திரன் நினைச்சது பெருமாள் தான். அகிலத்து பெருமாளை எல்லாரும் சாப்பிட்டு போறாரு. அப்ப கடைசியில என்ன ஆறுதுன்னா பெருமாள் எழுற அந்த வபா பரிமளோல்லாச வாசிதா தர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மித முபாஸ்மகே. அப்படியே பெருமாள் வபாஹோமம் பண்ண உடனே பெருமாள் ஆவிர்வவிக்கிறாராம். அந்த பெருமாளை சேவிக்கிறாளாம். அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால இவாளுக்கு இந்திராய சுவாகன்னா இந்திரனுக்கு மாத்திரம் வரக்கூடிய பலன் அந்த அந்த ஆகுதியினுடைய ஒரு ரசத்தை தான் அனுபவிப்பார். இந்த பெருமாளை சேவிச்சதுனால சர்வ ரசத்தையும் அனுபவிக்கிறாளாம். எல்லா தேவதைகளையும் திருஷ்டுவா திருப்பதி கண்டருள பண்ணுதல்னு சொல்றது பார்த்த மாத்திரத்தினாலேயே அத்யக்ஷிதே மகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பக விஷாம் ரசம் அன்வபூவன். ஹைரண்ய கர்ப்பக விஷாம் ரசம் அன்வபூவன். பிரம்மா பண்ண ஒரு ஹவிசு யாகத்துல பண்ண ஹவிசுகள் எல்லா ரசத்தையும் இவெல்லாம் தேவதைகள்லாம் அனுபவிச்சான்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற. இங்க இத்தனை பேரும் இந்த ஹயமேத யஜ்ஜம் தசரத சக்கரவர்த்தி பண்ண யாகத்துக்கு குழுமி இருந்துருக்கா. யாகத்துல குழுமி இருந்துருக்கச்சு இவாளுக்குள்ள ஒரு சில விசாரங்கள்லாம் வருதான். அபிகுசலம் விசாரிச்சுக்கிறா, நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு என்னத்த சொல்றதுப்பா அப்படின்னு அவ ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாளாம். என்ன ஆச்சு உங்களுக்குள்ள கேட்ட இவ்வளோ அதை ஏன் கேட்கிற ராவன்னால படுற பாடு நாங்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டப்படு. தாஸ்தமேத்திய யதா நியாயம் தஸ்மின் சதசி தேவதாஹாம் அப்ருவன் லோக கர்த்தாரம் பிரம்மாணம் வச்சனம் மகதி. இப்படி சொல்லிட்டே இருக்கச்சே பிரம்மாவும் வந்துட்டா. பிரம்மணேஸ்வரன்னு சொன்ன உடனே பிரம்மாவும் வந்துட்டேரான். அந்த பிரம்மாவை பார்த்து சொல்லட்டு, ஐயோ நீர் பண்ண அனர்த்தத்தினால நாங்க படுற கஷ்டம் இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை. உம்மக்குண்டு தபஸ் பண்ணார், உம்ம குறிச்சு தபஸ் பண்ணா ராவணன் பெரிய பெரிய வரன்லாம் கொடுத்துட்டாரு. தேவதைகளும் உனக்கு சாவு கிடையாது, கந்தர்வன்னாலும் சாவு கிடையாது, யக்ஷாலாலும் சாவு கிடையாது, யாராலையும் சாவு கிடையாது, இவாளெல்லாம் சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டதுனால அவ படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. லோகத்துல இருக்கிற எத்தனை தேவ கன்னிகைகள் இருக்காளோ அத்தனை பேரையும் கொண்டு போய் அந்த புறத்துல வச்சுட்டு இருக்கான். கிண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கிழனை கேட்டுமை பாடி போய் பொல்லாவரக்கனை அப்படின்னு சொல்ற. பொல்லாவரக்கன்னு ராவணனுக்கு பேரு, அரக்கன்னு பேர் சொன்னாலே கெட்டவன் தானே அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல அரக்கன் எல்லாரும் கெட்டவன் நினைக்க வேணாம். விபீஷணஸ்து தர்மாத்மானது ராட்சசேஷ்டிதா, விபீஷணர் தர்மாத்மா, அவர் ராட்சச சேஷ்டியே அவரிடத்துல கிடையாது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டவர் ஆகையில எல்லாரும் சொல்லணும் இவ பொல்லாவரக்கண்ண. இவ பொல்லாவரக்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா லோக்கத்திலயும் இருக்கிற பதிவிரதகள் இடத்தெல்லாம் அப்பச்சாரப்பட்டவனா, ஆகையாலதான் அவனுக்கு பொல்லாவரக்கண்ணு பேரம் என்பதாக. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஹிம்ச பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் உம்மால வந்த அனர்த்தம். என்ன பண்றது, உத்வே ஜெயிட்டி லோகாத்ரீனு உச்சரித்தான் துவேட்டி துர்மதி. அவன் ஒரு கட்ட புத்தியோட இருந்துட்டு இருக்குவன். லோக மொத்தத்தையும் நடுங்க பண்றான். அங்க பாக்கணும், அந்த ஊர்ல இன்னும் நயனம் சூரியா பிரதவதி பார்ஸ்வேவாதி நவாருதா. சூரியன் கூட இவ ஊர்ல இருக்கிறே அவனுக்கு உண்டான இயல்பான ஒரு ஒரு தாக்கத்தை அவன் ஏற்படுத்துறது இல்லையா, பயப்படுறான். இது பிரகாசிக்கலாமா வேணாமா பிரகாசிக்கலாமான்னு, காத்து அடிக்கலாமா வேணாமா அடிக்கலாமா, என்ன சொல்லுவானோ என்ன சொல்லுவோம். சலோர்மி மாலி தந்திருஷ்டா சமுத்திரோபி நகம்பத்தே, ஒவ்வொன்னு இறைஞ்சிண்டு அலைகளோடு இருக்கிற சமுத்திரம் கூட அப்படியே இருந்துட்டு இருக்கான், சாதாரணமா இருந்துட்டு இருக்கான். என்ன சொல்றது, இந்த கஷ்டத்தை எப்படிதான் போக்குறதுன்னு தெரியலையே என்று இவ எல்லாம் தேவதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காராம். பிரம்மாவன் பார்த்து சொல்றாராம், பிரம்மாவும் ஒத்துக்கிறேன் வாஸ்தவம் தான்ப்பா, அந்த காலத்துல அவன் பெரிய பண்ணான், வேற என்ன பண்ண முடியும். தேனகந்தர்வியக்ஷாணாம் தேவதான வரக்ஷதாம் அவத்யோஸ்மி திவாங்குத்தம் ததேத்யுக்தம் சதன்மயா. அந்த துராத்மாவா இருந்திருக்கிற ராவணன் அந்த காலத்துல என்ன குறிச்சு பெரிய தபஸ் பண்ணா, தபஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன். கேட்டேன்னா கந்தர்வாள் யக்ஷாள் தேவாள் தானவாள் யாராலையும் நான் கொல்லப்படுவனாக ஆகக்கூடாது என்றுதான் பிரார்த்தனை பண்ணா, அப்படியே ஆகட்டும் நான் சொல்லிட்டேன், வேற என்ன பண்றது. ஆகையால வேற ஒண்ணும் தப்பு இல்லை, நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஐடியா பிரகாரம் பார்த்தோம்னா அவரை தீர்மானம் பண்ணிடலாம், ராவண வதம் பண்ணிடலாம். என்ன பண்ணு, தஸ்மாத் மனுஷா தேவத்யா மிருத்யு நான்யா அஸ்ய வித்யதே, அஸ்ய மிருத்யு நான்யா வித்யதே, வேற யாரும் கிடையாது, இவனுக்கு மிருத்யு மனுஷன்தான். ஆகையால மனுஷனுக்கு வந்து இவரை சாப்பிடுச்சு, மனுஷன் வந்து வருவான் என்ன பண்ணுவா பெரிய யோஜனை பண்ணிட்டு இருக்கானா. இப்படி பண்ணிட்டே இருக்கச்சு எல்லா யாகத்திலயும் கடைசியில தான் விஷ்ணுவே சுவாகா சொல்வா. அதுக்கு முன்னெல்லாம் மீதி இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். விஷ்ணுவே சுவாகா விஷ்ணுவே பரமாத்மா இதென்னா அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ விஷ்ணுவே சுவாகா சொல்லியிருக்கா, விஷ்ணுவே சுவாகா சொன்ன உடனே பெருமாள் வந்துட்டேராம். பெருமாள் வந்த உடனே எப்படிப்பட்டவராக இருந்து இருக்கன்னா, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி, பெருமாள் எழுந்துருளச்சேயே ஒரு பிரகாசத்தோட எழுந்துருள்றோம். இதெல்லாம் வால்மீகியனுடைய வார்த்தை. இங்கேயும் ஒரு சரணாகதி சாஸ்திரம் இருக்கு, ஏதஸ்மின் அந்தரே இந்த மாதிரி சமயத்துல அப்படின்னா, இந்த மாதிரி சமயத்துல என்ன ஆவாரார் துணைன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற ஒரு சமயத்துல அப்படின்னு பாசுரத்துல சொல்ற ஆழ்வார், நமக்கு யார் துணையாக இருந்திருப்பா தெரியலையே, நம்மளுடைய நிலை எப்படி இருந்திருக்கு என்று. ஆவாரார் துணை என்று அலைநீர் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க, தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனோடும் ஆனானே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே திருப்பிக் கொண்டு, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதா பிராணி பீதவாசா ஜெகத்பதி என்பதாக. ஏதஸ்மின் அந்தரே, இவா எல்லாரும் விசாரப்பட்டு இருக்கிற சமயத்துல ரட்சகனை தேடிண்டு இருந்துட்டு இருக்கல, யார் நம்மளை காப்பாத்துவா, யார் நம்மளை காப்பாத்துவான்னு ரட்சகனை தேடிட்டு இருக்கிற சமயத்துல இவர் பண்ற பெருமாள். இதுல ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கு. ஏதஸ்மின் நந்தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கான். சரணாகதிக்கு பெருமாளுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறதெல்லாம் தெரியுமோ இல்லையோ, அவரே தன்னை அவரே ரட்சணம் பண்ணலாமோ இல்லையோ, ஏன் வாய்மூன் இருக்கேன்னா ரட்சாபேட்சம் பிரதீட்சத்தேன்னு ஒரே ஒரு வார்த்தை என்ன ரட்சின்னு சொல்லி அதுக்காக அந்த ரட்சன்னு சொல்றதுக்காக அந்த ரட்சாபேட்சம் பார்த்துட்டு இருக்கேன், கேட்டு அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேறான். இப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டா என்ன ரட்சாபே, யார் வந்து கேட்காதவர்களுக்கு அப்பிரார்த்தையது அகோபா ஏது, யார் பிரார்த்தி என்ன ரட்சிக்கணும்னு கேட்கலையோ அவள ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு ஆஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்பா இதெல்லாம் இங்க என்னத்துக்கு, இந்த நம்மளையே கூட பாருங்களேன், இந்த சம்சாரம்ன்றது எத்தனையோ சிரமங்கள்லாம் இருந்துருக்கு, ஆகையால இந்த சம்சாரத்துல உழல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி நல்ல கர்த்தால சீவை கண்டம் வந்துடுறியா போலாமா, நீர் உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வாணா கஷ்டமா இருக்கு, வாண்டா நீர் இந்த சம்சாரத்துல வாண்டா நாளைக்கு அத்தனை சீவி கண்டம் வந்துடுறாரு அப்படின்னு எனக்கு 60 வயசு, எனக்கு கூட இன்னும் 20 வயசு இருக்கும்னு தான் ஆசைப்படுறேன் தவிர நான் போன இல்ல இல்ல எனக்கு இன்னும் எத்தனையோ காரியம் இருக்கு, இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் வரேன், ஏதோ தேகாவசானயமா தொத்பாதம் பிராபயம் எவ்வளவு இருந்தாலும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கஷ்டத்தெல்லாம் நான் பட்டுக்கிறேன் நானு, அப்ப இப்ப வரலப்பான்னு தான் சொல்லி அனுப்பிக்கணும். அகையில யாரும் நாளைக்கு கர்த்தால வந்துடும் சொல்லல. அப்போ ஒருத்தனை ரட்சணம் பண்ணணும்னா கூட எப்போன்னு கேக்குறானோ அப்பதான் அவனுக்கு அந்த ரட்சணம் பண்ணுவான். அப்பிரார்த்தித்தோம் நக்கா கோபா ஏத்து அவனை ரட்சிக்க கூடாதுன்னு சாப்பிட்டு சொல்லிருக்கு. உனையாரா என்ன ரட்சணம் பண்ண சொன்னா, எனக்கு இதுவே போக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றது. அதே மாதிரிதான் பெருமாளும் பயமுண்டு இருந்தாராம். இப்ப சொன்ன உடனே ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தை ஏதஸ்மின் நந்தரே, இந்த சமயத்துல ரட்சாபேட்சையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால பெருமாள் எழுந்துருளிட்ட. விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி அப்படியே ஒரு பெருமாள் எழுந்துருளேர்னா எஸ்யபாதா சர்வமிதும்னு அந்த பெருமாளுடைய பிரகாசத்தினால் லோகமே பிரகாசிக்கிறதா. அப்படியே மகா மகசப்தத்தினால மகான ஜோதிஷ், அந்த ஜோதிஷ்னு சப்தத்தாலேயே சுவாமி தேசிக பல இடங்கள்ல பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற. யசோத்தகாரி பெருமாளை சொல்லச்சே உபாய பலபாவேன ஸ்வயம் பரம் மகான்னு சொல்ற. உபாய பாவேன யசோத்தகாரியும் பலபாவேன தேவ பெருமாளுமாக இருந்துட்டு இருக்காருன்னு மகான்னு சொல்றது. மகான்னு ரங்கநாதன அபிஜித்வத்துல சொல்ற, மகான்னு சொல்லி ஹைகிரீவன சொல்ற, இது ஜோதிஸ்வரூபமாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கா, அவர் ஜோதிஷா வந்தேரா. சங்க சக்கர கதா பணி பீதவாசா ஜெகத்பதி, இந்த ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லச்சே அந்த ரக்ஷணம் பண்றதுக்கு இவரால ரக்ஷணம் பண்ணும்ன்றதுக்கு நம்பிக்கை நமக்கு வரணுமே, அதுக்காக சக்கர தாழ்வானோடையும் பாஞ்சதன்ய ஆழ்வானோடையும் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரோடையுமே எழுந்துள்ள தோபார் இந்த சக்கரத்தாழ்வார் இருந்தாருன்னா சுதர்சன சக்கரத்தை கொண்டு யார வேணா நான் வந்து சம்ஹாரம் பண்ணலாம் ஒரு நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துறதுக்காக இப்படி எழுந்துள்ள நேரம். சங்க சக்கர கதா பாணி ஜெகத்பதி பிரம்மணாச்ச சமாகம்ய தத்ரதஸ்தௌ சமாகதி, எல்லாரும் வந்தா வாழ் நடுவில் பெருமாள் எழுந்துள்ளனர். இவரை பார்த்த உடனே அப்படிலாம் சொல்ற தேவதாம் சொல்லி சரணாகதி பண்றாளாம். இது பாலகாண்டத்துல வர முதல் சரணாகதி. தொங்கதி பரமாதேவ சர்வேஷாய தேவசத்ரூணாம் ரிணாம் லோகே மனக்குரு. தொங்கதி பரமாதேவ பரமாகதி, நீதான் எனக்கு கதி. சர்வேஷாண்ணா பரந்தப, எனக்கு மாத்திரம் இல்ல பேருக்கும், இது வந்து ஒருத்தரே ஒருத்தர் மாத்திரம் போய் கேட்கல, மொத்த பேருமா போய் கேட்கிறாளாம் பெருமாள். தசவதன தமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாகதி பாவம், பெருமாளை பார்த்து சொல்றது. இத்தனை பேரும் குழுக்களாக சேர்ந்து கும்பலாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணதுனால அவர் தாசரதியாக ஆனாராம், தசரதருடைய பிள்ளையாக ஆனாராம். என்ன பிரார்த்தனை பண்ண, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன சொல்லு நீங்க அப்படின்னு கேட்கிறாராம். ஒண்ணு இல்ல நான் சொல்றேன், மகே விஷ்ணு லோகாநாஜோ தசரதம் அயோத்தியாதிபதே பிரபோ தர்மஜ்ய வதானிய மகர்ஷி தம தேஜசாசு ஸ்ரீஸ்ரீகீர்த்த உபமாசு விஷ்ணோ புத்திரமாக்சம் சதுர்விதம். பெருமாள் மனுஷனா பிறக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். யாரிடத்துல போய் பெருமாளுக்கு தகுந்த மாதிரி அப்பா ஓணுமே யாரு அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி இருந்திருக்கார். அவர் தசரத சக்கரவர்த்தி ஏற்பட்டவராக இருந்திருக்கார் அப்படின்னா தர்மஜ்ய வதான்ய இவ்வளவு நாய் சொன்னமே அப்ப ஏற்பட்ட தர்மஜனாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்திக்கு நீ மகனாக பிறக்கணும். அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்திருக்கா, அந்த மூன்று மனைவிகளிடத்துல நேர் நான்கு பேராக நேர் போய் அவதாரம் பண்ணணும் என்று பார்த்துக்கிறாராம். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, நமக்கெல்லாம் பிறப்புன்றது இருக்க ரொம்ப மட்டமானது. பெருமாளுக்கு அவதாரம்ன்றது இருக்க ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவருக்கு ஒரு சிறப்பு புகழ் ஏற்படுறதுதான். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆகையால் நீதான் எனக்கு கதி, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் நீ பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு இவெல்லாம் பிரார்த்தனை பண்ண உடனே அவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டேறான். ஒண்ணும் இல்ல, நீ விசாரப்படாத. பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாபாத்தியம் சமித்ர ஜாதி பந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீணாம் பயாவகம். தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் பயத்தை உண்டு பண்ற ராவணன் நான் வந்து அவன் குடும்பத்தோட பூல் பூண்டு இல்லாமல் மொத்தத்தையும் அழிச்சுடுறேன், நீ விசாரப்படாதங்கோ என்று சொல்ற. தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானி வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமா. பத்தாயிரம் வருஷம், அதோடு மாத்திரம் இல்ல, நான் இங்க இருந்து இந்த லோகத்திலேயே இருந்து பத்தாயிரம் வருஷம் ஒரு நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எல்லாருக்கும் க்ஷேமத்தை நான் ஏற்படுத்துறேன், நீங்க விசாரப்படாதுங்கோ, நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு இப்படி அப்ப பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேறான். பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம். பிதரம் ரோச்சையாமாச, தனக்கு யார் அப்பாவா இருக்கணும்னு பார்த்தா தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா ஆகட்டும். நாமெல்லாம் இவ அப்பாவாகட்டும், இவாளுக்கு மகனா பிறக்கணும்னா நம்மளால பிறக்க முடியாது. நம்மளுடைய வினை பயன் எப்படி சொல்லிருக்கோ யாருக்கு பிறக்கணுமோ அப்படிதான் பிறக்க முடியும். ஆனா பெருமாள் கர்ம நிமித்தமான பெருமாளுக்கு அவதாரம் இல்ல, பெருமாளுடைய அவதாரம் சங்கல்பத்தினால அவருடைய எண்ணத்தினால வரப்படினால பெருமாள் இப்படி பண்ற. இதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும், அற்புதமான விஷயம். இங்க ராமாயணத்துல சொல்லச்சே அஸ்வமேத யாகம் பண்ணச்சே தேவதைகள்லாம் வர, அந்த தேவதைகளுக்கு நடுவில் அதே மாதிரி பெருமாளை எழுத்து அவளுடைய கஷ்டத்தை அந்த சதஸ்ல பெருமாள் தீர்த்து வைக்கிறேன், நான் வரேன்னு சொல்றேன்னு இருக்கு. சில காவியங்கள்லாம் சொல்லச்சே தேவதைகள்லாம் இவ படுற கஷ்டத்தை அஸ்வமேத யாகத்தும் போது சொல்லிட்டு பிரம்மாவும் சேர்ந்து எல்லாருமே போய் பெருமாள்கிட்ட போறலாம். பெருமாள் சிறார்ணவத்துல எழுந்தருள் இருந்துருக்கு, அவரிடத்துல பிரார்த்தனை பண்றாருன்னு சொல்ற. ரகுவம்சத்துல சொல்றது, சம்பிரமாயணத்துலாம் சொல்றது. அதுல ஒரு சில ஸ்லோகங்கள் பார்க்கணும். சந்தாபக்னம் சகல ஜகதாம் சாங்கராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதமசத் அதசி குச்ச சச்சாய காயம் வைகுண்டாக்கியம் முனிஜனமனாதகானாம் சரண்யம் காருண்யாபம் த்ரிதிஷ பரிஷதே காலமேகம் ததர்ஷ. பெருமாளை ஒரு மேகமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்படிப்பட்ட மேகம், இந்த மேகத்துல ஜலம் இருக்கும். அதே மாதிரி பெருமாள் ஆகிற மேகத்துல இருக்கிற ஜலம் என்ன தெரியுமான்னா பெருமாளுடைய கருணை. கிருஷ்ணகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனி தாபகரான், அந்த திருவேங்கடமலையிலேருந்து வரக்கூடிய ஒரு கிருஷ்ணமேகத்திலேருந்து உண்டாடுற மேகம் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா லோகத்துல இருக்கவாளுடைய தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறது, சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியதான மேகம். காருண்யமாகிற அபத்தமுடையது இது. இதை திருதிஷ பரிஷத்து தேவர்களுடைய சபை அதுல கும்பல் மொத்த பேரும் இதை கட்டாட்சி பார்த்தாலாம். சந்தாபம் இவாளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்கிறது. மேகம் வந்துருத்துனாலே அந்த வெயில்னால வர கஷ்டத்தெல்லாம் போக்கிடாது. சகல ஜகத்தான் மழை பொழியச்சே இவாளுக்கு அவளுக்கு தானே தனியா இல்ல, லோகத்துல இருக்கிற மொத்த பேருக்கும் மழை பெய்யும். பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சே இவாளுக்கு அவளுக்கு இல்லாத மொத்த பேருக்கும் வித்தியாசம் பார்க்காத மொத்த பேருக்கும் அனுகிரகம் பண்றவர். சாருங்க சாப்பாபி ராமம், பெருமாள் சாருங்கத்தை கையில வச்சுட்டு இருக்கார், பார்த்த உடனே அழகா இருக்கு. மேகத்தை மழை பெய்யறது பெய்யல, மேகத்தை பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னா அது நடுவில் ஒரு மின்னல் வருது, அந்த மின்னலை பார்த்த உடனே இந்திரதனுசு போட உடனே டேடே இந்திரதனுசு போட்டிருக்குப்பா வந்து எல்லாரும் பாரு அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் வானவில்ல பாக்கிறதுக்கோசரம் அது பாக்கிறதுக்கே வரும். அந்த மாதிரி பஞ்சாயத்தோடு பெருமாள் இருந்திருக்கான். பெருமாளுக்கு சாரங்க பாணி அமுதனை பார்த்தோம்னாக்கா அந்த பஞ்சாயுதத்தோட பெருமாள் சேவை சாச்சியார்னா காண கண்ணாயிரம் வேணும்னு இன்னைக்கும் பாக்கணும். தேர்ல ஏழத்தே சேவிக்கணும், அமுதனம் சேவிக்கணும். லக்ஷ்மி வித்யுல் லசிதம், லக்ஷ்மி வித்யுத், இங்க வெறும் மேகம் இருந்தா போறாது, மின்னலும் மின்னணும். இங்க பெருமாள் மாத்திரம் இருந்தா போறாது, லக்ஷ்மி தான் வித்யுத்தாக மின்னல் மாதிரி எழுந்தருள் இருந்துருக்கலாம். அதசி குச்ச சச்சாய காயம், அவருடைய திருமேனி எப்படிப்பட்டது, மேகம் கண்ணங்கரேல்னு இருக்கணும். அத்தசி புஷ்பத்தினுடைய ஒரு கொத்து கொத்தா இருக்கிற அத்தசி புஷ்பம் மாதிரி திருமேனிய உடையவராக பெருமாள் இருந்திருக்கார். வைகுண்டாக்கியம், வைகுண்டம்னு பேரு பெருமாளுக்கு, வைகுண்டம்னே பேரு. அதே மாதிரி இது யாருன்னா முஞ்சனமன சாதகானாம் சரண்யம், சாதக பட்சின்னு ஒரு பட்சி. அந்த பட்சி அப்படியே ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கும். எப்ப மழை ஜலம் நேரம் வந்து அது வாயில விழுந்தாதான் அது சாப்பிடுமே தவிர, கணத்து கோலத்துல கீழே விழுந்த ஜலத்தெல்லாம் அது சாப்பிடவே சாப்பிடாதான். மகர்ஷிகள்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் ஒன்னையே பார்த்துட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்கா, அப்படிப்பட்ட சாத்தக பட்சிகளுக்கு எல்லாருக்கும் மேகமாக இருந்துட்டு இருக்கிற பெருமான பார்த்தார் அப்படின்னு சொல்ற. காளிதாசன் சொல்றான், சர்வஜா துவம் அவிஜாதா சர்வயோனிஹி துவம் ஆத்மபூஹு, உமக்கு தெரியாது ஒன்னும் கிடையாது சர்வஜன், ஆனா உண்மை யாரும் தெரிஞ்சுக்கல, நீர் எல்லாருக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்க, உமக்கு காரணம் யாரும் கிடையாது, நீர் லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக சர்வ பிரபுவாக இருந்திருக்கார், உமக்கு ஈஸ்வரன் வேற யாரும் கிடையாது. துவம் ஏகஸ்துவம் சர்வகா சர்வபாக், நீர் ஒத்தர் தான் எல்லா ரூபத்தையும் எடுத்துட்டு எல்லாரையும் அனுகிரகம் பண்றவா இருக்க, உமக்கு அனவாத்தமவாத்தியம் நதே கிஞ்சன வித்தியதையே, உமக்கு அடைய வேண்டியதுன்றது ஒன்னும் கிடையாது, உமக்கு எல்லாம் அவாத்த சமஸ்த காம. ஆனா நீர் பண்ற காரியங்கள், நீர் எடுக்கிற அவதாரமோ, நீர் கண்ட செயல்களோ எல்லாமே லோகானுகிரக ஏவைக்கோ ஹேதுஸ்தே ஜென்ம கர்மனோ, லோகானுகிரகம் பண்றதுக்காக தான் ஏற்படுறது என்று சொல்றார். இப்படி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவே ஏற்படுத்த ஒரு வழி, இப்படி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளும் அங்கீகாரம் பண்ணிட்டார். பண்ணிட்ட பிறகு ஆயுதம் இவர் புத்திரகாமேஷ்டி பண்றார் ரிஷசிங்கர். அந்த ரிஷசிங்கர் பண்ற புத்திரகாமேஷ்டியில அங்கிருந்து வந்து ஒரு மகர்ஷி பிரஜாபதியினாலே கட்டளையிடப்பட்டவர், அந்த பிரஜாபதியினுடைய தூதர், அப்படியே பல பல பலான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கவர். அவர் அங்கிருந்து ஒரு கை நிறைய பெரிய ஒரு தங்க பாத்திரத்துல பாயசத்தை எடுத்துட்டு வரையறான். திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் பிரகுஹ்ய விபுலாம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமவீவ சமவேட்சா பிரமீத் வாக்கியம் இதம் தசரதம் நிருபம் ராஜாபத்யம் நரம் வித்தி மாமிஹாபியாகதம் நிருப. ஓ தசரத சக்கரவர்த்தியே, நான் யாருன்னு நினைக்கிறேன், பிரஜாபதியினாலே அனுப்பிக்கப்பட்டவர் நானு. இது என்ன, இது சாதாரண விஷயம் இல்ல. அப்படியா சொன்ன உடனே அவர் கை கூப்பிட்டு அப்படியே பிரணாமம் பண்றேனா. பகவன் ஸ்வாகதம் தேஸ்து கிமஹங்கர வாணிதே, அவசியம் நீர் எழுந்தொள்ளணும், நான் என்ன பண்ணணும்னு கேக்குறேராம். தத்பரம் ததாரம், அதுக்கு சொல்றேராம், ஒண்ணும் இல்ல, இதம் திருபசாத்தூல பாயசம் தேவ நிர்மிதம், தேவ நிர்மிதம், பெருமாளாலே நிர்மிக்கப்பட்டது இது, இது பெருமாளாலே நிர்மிக்கப்பட்டது. இது பெருமாள் இருந்திருக்க தேவசத்தம், இங்க பெருமாளை சொல்றது, பெருமாளே இத பாயசத்தை சாப்பிட்டு பெருமாளாக பெருமாளே அவதாரம் பண்ண போற ஒரு விஷயம். இத நீ கொண்டு போய் உன்னுடைய மகிஷிகளுக்கு கொடுத்து புத்திரான் எதர்த்தம் எஜசேன்றிருப்பான், இப்ப மகன்களுக்காக தானே நீ புத்திரகாமேஷ்டி பண்ணிட்டு இருக்க, அத நீ அடைவாயாகனு சொல்ற. அவரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கார். இதை எடுத்தும் போய் கௌசல்யக்கு ஒரு பாதிய கொடுத்துட்டேறான். கௌசல்யாயி நரபதி பாயசார்த்தம் ததோதுதான், சரி இன்னொரு பாதி இருந்துட்டு இருக்கான். இன்னொரு பாதியில ஒரு பாதிய சுமித்ரைக்கு கொடுக்கிறான். இந்த இடத்துல ஒரு வியாக்கியானம், கோவிந்தராஜ் வியாக்கியானம் பாக்கணும். இன்னொரு பாதியில ஒரு பாதினாக்க அது வருஷக்கிரமத்துறான். கைகையின்னு கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு, ஆகையில கௌசல்ய பட்டாபிஷேகம் முதல்ல இருந்தது, அப்புறமா சுமித்ரா, அப்புறமா தான் கடைசியில தான் கை கைன்றது கல்யாணம் பண்ணுது. ஆசை நாயக்கியா இருந்தா இருக்கலாம், ஆனா கடைசியில தான் கல்யாணம் பண்ணிட்டதுனால அவளுக்கு வரச்சே இந்த ஒரு பாதி ஆயிடுத்து, மீதி பாதியில பாதி கொடுத்துருக்க சுமித்ரைக்கு, அந்த பாதியில பாதி தான் கை கைக்கு கொடுத்தாராம். ஏன்னா கை கைக்கு அவளுக்கும் சமமா ஆயிடும், ஆகையில சமமா பண்ணக்கூடாதுன்ட்டு அதுல பாதி கொடுத்துறாரு. இன்னொரு பாதி கையில வச்சிருந்து இந்த பாதியை என்ன பண்றதுன்னா சுமித்ரேண்டையே மறுபடியும் கொடுத்துட்டேறான். இந்த சுமித்ரேண்டையே மறுபடியும் கொடுத்த பிற்பாடு இவா நாலு பேருக்கும் கொடுத்து எல்லாரும் இது பண்ணிட்டான். அப்போ பெருமாள் அந்த சங்கசக்கர கதாபாணியாக அந்த ஜெகத்பதியாக இருந்திருக்கிற பெருமாளை அவளிடத்துல போய் அவளுடைய கர்ப்பத்துல இருந்து வந்து இனிமே இவளுக்கு இங்க ராமராக அவதாரம் பண்றார் என்பதாக சொல்றார். இப்படி புத்திரத்தந்து கதே விஷ்ணு ராஜஸ்தஸ்ய மகாத்மனஹ, பெருமாள் வந்து புத்திரத்தை அடைச்சு இவ எல்லாரும் ராஜாவனோட வரைச்சு மகாத்மாக்களாக இருந்துட்டு இருக்கிறவா, அவ மீதி பேர்லாம் சொல்லச்சு நீங்கெல்லாம் எல்லாரும் அவாவா இடத்துல அவாவா போய் நீங்க எல்லாம் அவதாரம் பண்ணுங்கோ, இங்க வந்து குரங்காவும் ஜாம்பவானாகவும் தேவதாகலாம் போய் நீங்க அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு சகாயம் இந்த ராவண அவதாரத்துல சகாயம் பண்றதுக்காக நீங்க எல்லாம் வரணும்னு தீர்மானம் பண்ணிருக்கா. அப்போ பெருமாள் அவதாரம் பண்ற, பெருமாளும் அவதாரம் பண்ணிச்சு, எப்பேற்பட்டவராக அவர் அவதாரம் பண்றார் என்று பார்த்தோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. ரொம்ப பஞ்ச கிரகங்களும் உச்சமா இருக்கச்சு, பெருமாள் அவதாரம் பண்றார் என்று சொல்ற. ரொம்ப ப்ரோஜ்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராபம் சர்வலக்ஷண சம்யுதம் ததோ யஜ்ஞே சமாப்தே ரிதூனாம் ஷட் சமத்யயோ ததஶ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு குஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசஹ ப்ரோஜ்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரத்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷாகவர்தனம் கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேணாமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா பரதோ நாம கைகேய்யாம் ஜஜ்ஞே சத்யபராக்ரமஹ சாட்சாத் விஷ்ணோச்சதுர்பாகஹ சர்வை சமுதிதோ குணை அசலக்ஷண சத்ருக்னௌ சுமித்ராஜனயத்ஸுதௌ சர்வாஸ்திர குசலௌ வீரௌ விஷ்ணோர் அர்த்த சமன்விதௌ புஷ்யே ஜாதஸ்து பரதஃ மீனலக்னே ப்ரசன்னதீஹி சார்ப்பே ஜாதௌ ச சௌமித்ரீ குளிரேப்யுதிதே ரமௌ ராஜ்ஞஃ புத்ராஹ மஹாத்மானஃ சத்வாஹாரோ ஜஜ்ஞிரே ப்ருதக். அந்த தசரத சக்கரவர்த்திக்கு நாலு குழந்தைகள் பிறந்த, இது ராமர் கௌசல்யை பெற்றெடுத்த, ராமர் வந்து கௌசல்யக்கு மகனாக அவதாரம் பண்ண எப்பேற்பட்ட தினத்திலன்றதெல்லாம் சொல்லி விசேஷமாக சொல்ற அப்பேற்பட்ட ராமாவதாரத்தை இப்ப பாக்கிறோம். இதனுடைய விரிவை அடுத்த உபன்யாசத்துல நாம தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சிருந்து நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.